ശ്രീമാവേങ്കടനാചാര്യസുവിചാര്യകേസരീ വേദാന്താചാര്യോദാസ്മദ്ഗുരുപദമഗുരോരാവോദയാവരംഗാമം പദ്മാക്ഷരനാഥ ഷഡതി ക്ഷേമേശ്വരമാനവാവതീം വന്ദേ ഗുരുഗ്രന്ഥങ്ങളിത്തവളെ ശരണം മുപ്പിയാൽ അടൈവേവർ ഗുരുക്കല്ലിനെ വണങ്ങി ഇന്നതുടാ വരുമ്പോൾ വന്നവളുടെ പെരിയ നമ്പിയാൾ വന്നാൽ മണക്കാൽ നമ്പി ഇന്നലെയെ അവർ കുറയ്ക്ക് ഉയ്യക്കൊണ്ടാൽ നാഗമണിഗോകൻ സേനാഥൻ ഇന്ന മുതത്തിൽ മകളിൽ ഇവർകളെ മുന്നേറ്റിയ പെരുമാ തിരുവടികളടയും തേനെ ജന്തുമേലേ ഗോത്രേണുമുഖാമൃതീം സരസ്വതീം സംഹിതകാമധേനം അമക്കനവധിം വന്ദേ തൃണാവരണാലയം സുഹൈരസരസ്ഥാണാം സ്വയം യക്ഷിമുപാകൃതം അതിജനധിം സൂര്യം അപവർഗസ്ഥിതദ്വയോ ജനാദ്രീശ്വരതയാ അഭിസൗമ്യനിരഞ്ജനാം ഭീമനം ജഗദാന്തിയാദിവസ്തുതം സ്വതന്ത്രം ദർവദന്തേ വെങ്കടേശാ സ്വയം വരഃ സന്ത ശ്രീരംഗം ശ്രീശ്രവണത്രാളശേഖരാകാരേന്ദ്രി ഭുവനത്രാളപദപങ്കജലേണവഃ ഭരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രസമോദാഹരണായ ഭക്തിഭാജാം കുടുംബജ്ഞാചേത പൃഥിവ്യാം പ്രസിതഃ അഗമപാദുകാർത്തൃഭാവഃ ശ്രീവിട്ടുചിത്ത കുലനന്ദനകൽപ്പവന്ദീം ശ്രീ കണ്ടരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കപടാഭിവാണ്യാം ഗോദാം അനന്യശരണ ശരണം പ്രപദ്യേത്തു ഹേർഭുകൾ വിമുത്തൂരാടിപ്പൂരം മേന്മേൽ നിലവിടം കവിത്തു ചിത്തം തൂയ തിരുമകളായി വന്ന് അലങ്കടാത്തുഴായി മാളി മുടിയൂടിക്കൊടുത്തവാതേ നെയ്വുടം തിരുപ്പാവിപ്പാട്ടാറിൽ നിന്നും നീയുരച്ച ദൈവ തിങ്കൾ പാമാളയായവുകൾ നോക്കിണാൽ പന്തുമൂന്നും മൺപൊടലേ അടിയേ ചെയ്യേ ഭക്താവതം നിശ്ചയനാമോദനം സർവാക്ഷതം ശ്രീഷഠകോപമാം വയം സഹസ്രശാഭോപരിഷസമാഗമം മാന്യഹം ദ്രാവിഡവേദസാഗരം നിസ്കൈരണിതയും നെയ്യാമുയർനിളയും തക്കളിയും തലയാളി തൂക്കിയ നൂൽവിനയും വാഴ്വിനയും പോന്നു കൃപയൽപോഞ്ചാഴി ചെയ്വേദത്തിയൽ വെള്ളൈപ്പൈമുകൾ ദേശികരായ വിരഹാൽ അടിയോ ഉള്ളത്തിയെഴുതിയത് ഓളയിരിക്കണം ജാമിലക്കൻ ഉള്ളത്തുണിയിലും കോതമ്പികളിലും കൂർമതിയെ എണ്ണത്തനൈ കവാത് ഇഹഴാതെ എഴുമതിയെ കൂടാതെയെന്നും ശ്രീ ഗോവിന്ദ തന്നെ പാടിപ്പതൈ കൊണ്ടിയാം പരിസമ്മാണം ആടുപുകഴും പരിശിനാൽ നൃഗ്രാഹമേ ഓരോടെ ശ്രീപൂവേ ആടതമേന്തളയം യാമൈവോ ആടയൊടുക്കോ മതൻ പിന്നെ പാർത്തോളു ரொம்ப சந்தோஷம் சங்கம் உங்கள் சாப்பிட்டது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன். பகவத் பிரசாதம் போக்யம் அவன் உள்ளும் சோதாக இருக்கக்கூடியவர். அந்த அனுபவம் நமக்கு வரணும். நீதாய் இதனாய் தீயாய் தீயாய் நீராய் இதனாய் விசும்பாய் காளாய் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எங்களுடைய அனுபவத்தில் வந்து அந்த மாதிரி அனைத்தும் அவன் அப்படிங்கிற பாவம் போலும் ஆழ்வார் ஆசைப்பட்ட திருவேங்கடம்பையால் சேமித்த திருவேங்கடம்பையால் தம்பிகளை சரணாகதி பண்ண பிரபதர சுதபகா அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அப்படி புகழந்தில்லா அடியன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் சொன்னவுடனே அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து ஆழ்வீர் வாழ்வீன்னு சொன்னான். ஆழ்வீர் வாழ்வீன் ஆழ்வார் அழைச்சர் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து ஆழ்வீர் வாழ்வீன்னு பெருமாள் அமைச்ச சொன்னான். அது ஆழ்வார் நமக்கு சொன்னார் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வீன் என்றென்று அருள் கொடுக்கும் படி கேளிந்தார் பெருமாள். திருவேங்கடமடையானை சரணம் போவதே வெளியில் சரணமடைந்ததான் ஆழ்வார். அப்படியும் அவருடையதான சம்சேஷம் கிடைக்கல அப்படிங்கிறதால ஆழ்வாருக்கு நமக்கு தரங்களா இருக்கிறவைகள் இந்திரியங்கள், இந்திரியங்கள் மத்தல போக்கியமா நினைக்கிறது. இந்த இந்திரியங்கள் அவனுடைய அனுபவத்துக்கு தரங்களா இருக்கு. அவனுடைய அனுபவத்துல ஈடுபடுறதுல நம்முடைய இந்திரியங்கள் நமக்கு தரங்களா இருக்குங்கிற எண்ணத்தால இந்த இந்திரியங்கள் அவனுடைய அனுபவம் பகவத் ஸ்வரூப திரோதாரகரி விபரீத ஜான தரணி சுகயாயாச போக்ய புத்தேதரணி தேகேந்திரியத்தேன போக்யத்தேன சூப்பரூபேன அவஸ்திதா. அழ்வாசனர் உன்னுடைய தேவைய தரணும், உன்னுடைய கைங்கரியத்தை தரணும், அதற்கு தரங்களா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நீ எனக்கு வந்து சேவகரான இந்திரியங்களை ஆட்கொள்ளாம இருக்கத்தால என்ன அது இந்திரியங்களுடைய சுபாவம் பலம் மத்தம் பலதரம். அது திருமால் தன்னை விட இன்னொரு அதிகம் பலம் கிடையாதுன்னா ஆழ்வார் விசாரிக்கிறது மத்த பலதரம். மத்தகா பலதரம்னு சொல்ற இந்திரியங்களை எதிர்மானை இந்த இந்திரியங்களை படைத்து என்னுடைய கர்மாதீனமாக எனக்கு விஷயங்களிலே நசையை ஆசையை அதுல தீவிரமான ஈடுபாட்டை பாவியேரை பலரி காட்டி படுப்பாயோ. ஆவிகைக்க ஐவருக்குமைக்கும் சித்திம்பம் காட்டி சித்திம்பம் காட்டி சித்திம்பம் பல காட்டி நீ படுப்பாயோ. என்ன படுத்தினேன் ஆழ்வார் கேட்க பாவியேரை பலனி காட்டி படுப்பாயோ. ஆக அந்த இந்திரியங்கள் உன் விஷயத்திலே ஈடுபடும்படியா பண்ணவரும் இதையும் செய்பவன் நீயே. உன்னிதாவிய ஐவரால் உள் நிதாவிய ஐவரால் என்னுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் அந்த ஐவரால் உமைதீக்கு என் பாதபந்தயம் நன்னிதா வகையே நடிவான் என எண்ணுகின்றார். மேலதல இந்த இந்திரியங்களுடைய போகங்களிலேயே நான் ஈடுபடும்படியா பண்ணி நன்னிதா வகையே உன்னை நான் அண்டாத வகையே நீ எண்ணுகின்றாய். எண்ணிலாத குணங்கள் உடையவன் நீ. எல்லோரும் தொழுவதற்காக மூன்று உலகங்களுக்கும் சுவாமி இமயோர்கள் தொழ உலகம் மூன்றுடை அண்ணரே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானேன்னு அந்த பாசுரங்களாலே இந்திய விஷயங்கள் எனக்கு இருக்கக்கூடியதான அந்த போக பிரபலத்தை அவைகள் மூலமா போகங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்மையை செய்பவன் நீ. உன்னை அடையாமல் செய்பவன் நீ. அதிலேந்து என்னை மீட்டவன் பிரார்த்திக்கிற ஏழாம் பத்து முதல் பாசுரத்துல ஆரம்பிச்சு அந்த திருவாய்மொழியில சுவாமி 15,000 அடியில் அனுபவிக்கும் போது அந்த ஏழாம் பத்து அவதாரிகைகள் சாதிக்கும் போது உலகமுண்ட மெருவாயனில் முன்பத்து 10வது திருவாய்மொழியான உலகமுண்ட மெருவாயனில் அவிடம்பேனைவ தமக்கு திருநாட்டை தந்தருவுகைக்காக அவிடம்பேன உடனே தரணும். நாளைக்கு நாளைக்குதான் சொல்லக்கூடாது. இப்பவே ஆத்தப்பட்டி பண்ணி ஒரு பதகால சுவாமி தன் சிஷ்யாவுக்கு நிரூபகமா இருக்க சிவசங்காச்சார சுவாமி சரிகள் பண்ணியிருக்க இந்த மதகாபரகால சுவாமி ஆர்த்த பிரபத்தி பண்ணி தான் அவர்கள் எல்லாரையும் ஆதாரங்கள் தான் பண்ண சொல்லிட்டு சிறைக்குள்ளேயே புகுந்து எல்லோருக்கும் தீவிரமான விசுவாசம் வரத்துக்காக தான் ஆர்த்த பிரபத்தி பண்ணி உடனே யோகத்தாலே பிராணபதி தியாகம் பண்ண சிவசங்கர் சுவாமி அதை முன்னுரையில எழுதி அந்த மாதிரி காண்பிச்சிருக்கார். ஆழ்வார் ஆசைப்பட்டது சுவாமி நமக்கு நான் காமிச்சு கொடுத்த இந்த காலத்தவர்களுக்கு ஆழ்வார் அந்த மாதிரி ஆசைப்பட்ட திருவேங்கடமுடியானுக்கு அந்த சுவாமி சாதிக்கிறார். அபிடம்பேன தமக்கு திருநாட்டை தத்தருடுகைக்காக உடனே திருநாடான சீலை ஒன்றத்தை தரத்துக்காக பெருமாற்றம் பிரபத்தி பண்ணர் ஆழ்வார் உபாய பூங்கையான திரியமிராட்சியோரோடு திருவிழாத திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே அதுதான் புகழ்ந்திருந்தாடியே உன் அடிக்கை அமர்ந்து மூன்றே நகருகின்றேன். இதை இருந்து அலங்கையில் முன்னேறும் ஆழ்வா உன்னடிக்கை மூன்றேன் அத உடனே ஒன்று ஆசைப்பட்டு திருவில்லாத திருவாயங்களமுடையான் திருவடிகளிலே தாம் சுவாத்மரட்சா தர்மசமர்ப்பணத்தை பண்ணி ஆத்ம சம்ரட்சணாதிகளாலே ஸ்ரீநிவாசனுடைய மூன்று சரணத்தை உபபாதித்தவினார். அங்கே பத்தாம் திருவாயிரம் திருவாயிரம் உலகம் உலக இந்த திருவாயிரம் இப்ப ஆறு பத்துகள்ல என்ன சொன்னார், சாஜோபாயத்தை பெற்றனாம், பெருமாளை பற்றின தேவா யோகியத்தை தேவசந்தானம் பண்ணி காப்பியன் அதற்கனுகுணமான யோகியத்தை உடையவன்கிட்ட சொல்லி திகங்கள விசித்தனையே பத்த வேணுங்கிறத சொல்லி சர்வபோக்ய பிரதிஷ்டனா இருக்காங்கிறத சொல்லி நம்மை உபாயத்தை அடைவிப்பவன் உபாயத்திலே சேர்ப்பிப்பவன்கிட்ட சொல்லி அந்த பிரபத்தி பண்ணி பிரபத்திக்கு சுதகன்கிட்ட சொல்லி அவன் திருவடிகளிலே சரணம் புகுந்தால் ஆழ்வார். அதை சொல்ற பிரபத்திக்கு வேண்டியதான குணங்கள் பிரபத்தி சமயத்தில் அனுசந்திக்க வேண்டிய குணங்களை உலகம் உண்ட விடுவா என்று சாதித்திருக்கிறான் ஆழ்வார். எங்க அப்படின்னு அகலவிந்தே அகலவிருந்தே நிறைய நின்று அழகுமேல் மங்கையுரை ஆழ்வா, நிதலில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வாரே. அழர்மேல் மங்கையுரை மாழ்வா, நிகரில் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னை ஆழ்வாரேங்கத்தேன். வாத்சல்யம் சௌலபியம் பௌஷீல்யம் சுவாமி சொந்தர குணங்களை அனுசந்தானம் பண்றதான் சுவாமி வியாக்கியானம் பண்ற பதினாயிரப்படியில திருவாராயிரப்படியில எல்லாத்திரி நிகரில் புகழான் உலகமூன்றுடையவன் என்னை ஆழ்வார். நாலு பதங்கள்ல வாத்சல்யம் பதத்துவம் சுவாமித்வம் சௌசீல்யம் சௌசீல்யம் சொன்னதால் சௌலபியம் சொன்னதாச்சு. நான்கு குலங்களை அனுசந்தானம் என்ற பிரபத்தி பண்ணும் போது நாம் அனுசந்தானம் பண்ண கூடிய குலங்கள் ஆயனை இந்த வடமகரை மைந்தனை சூரிய பிரிணியை எவனை துறைவனை ஆயிரம் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிற இடத்துல அஞ்சு பதங்கள்ல இதையே பிரகாசத்தாலும் சில வியாக்கியான திருப்பா வியாக்கியான சாதிக்கிற மாயனை பரஸ்பரத்தை வெளியிட்டார்கள் பண்டு உடம்புகளை மைந்தனை அப்படிங்கத்தாலே சுலபமா வந்தாங்க சொன்னா அப்படின்னு சௌலபியம் சௌசீல்யம் வாத்தியம் சுவாமித்வம் அஞ்சு குணங்களை இந்த அனுசந்தானம் என்றதான் சொல்றான். அதே மாதிரி அதனாலதான் ஸ்ரீ கோவிந்தா உங்களை பாடித்தரை ஒன்றி ஆகும் சம்மானம் நாடுபோரும் பரிசனமான சூடகமே தோல்வடையே தோழே துணிப்பூவே பாடகமே தடைய பல்கடன் யாமனியோ ஆடு இருப்போ மது பின்னே பாசூர் உடனே உடங்கை வழிபாட கூடி இருந்து குடிந்து குடிந்திருப்போம் சொல்லலாம். ஆனா வித்யாச்சாரிய கூடியிருந்து குளிர்ந்து கரவைகளில் சென்று காலம் சேர்ந்து வருவோம் வழிபட்டு இல்லாத ஆய்வுக்கு உத்தரவை தெரிவித்திருந்தவை புண்ணியம் யாவையோன்றார் கோவிந்தா கூடாது ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னோடர்களை நமக்கு குறிக்க முடியாத அறியாத உடையோ மண்ணினாலும் தன்னை திருப்பை கிடைக்கூடாது இணைவாடி ஜாராய் பரையில் இந்த கோவிந்தாவை அந்த கோவிந்தாவை சேர்த்து தலைய பிரார்த்திக்கிறது தாத்தனையும் முக்கியமான பாசுரம் சக்கரப்பொங்கல் மட்டும் இல்ல சக்கரப்பொங்கலா இருக்கிற பெருமாள் ஆசைப்படுறதுக்காக உபாயத்தை ஒட்டிகளுக்கு திருபாசுரத்தில் ஞாபகப்பட்டா இறைவாணித்தார். அத்தனை சொல்ற பாசுரத்துக்கு கூடாலை எதிரும் ஸ்ரீ கோவிந்தா யோகிகளே நீங்கக்கூடிய பெருமாள் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா கூடாரையும் வெல்லும்படியான கல்யாணங்களை உடைய பெருமாளே கூடாரையே வெல்லுபவன் அப்படின்னா அவனோட சேரணும்னு ஆசைப்படுறவாட ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா. குரு சுசூஷையா ராமா சத்தேன நீ சாஸ்திரவானு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சில பேருக்கு எல்லா இஷ்டத்தை குடித்து வசப்படுத்துகிறான் சில பேருக்கு அந்த மாதிரி அந்த பாசுரங்கள்ல சொல்றா குரு சுசூஷையா ராமனா தத்ரே அத்ரேன லோகான் ஜெயதி வீரத்தாலே அனைவரையும் ஜெயிப்பான் சத்ருக்களை லோகத்தை தான் ஜெயிப்பான் அவனுடைய வீரத்தையும் சொல்லுவான். அதனால தான் சுவாமி மகாவீர வைபவம் அனுப்பிச்சார் ராமன் சொல்லத்தே மகாவீர வைபவம் தத்ரேன லோகான் ஜெயதி வீணான் கட்டப்பட தான முடித்து ஜெயிப்பார் ஆச்சாரியார சுசூரம் பண்ணி வசப்படுத்துவானாம் பெருமாள். இந்த கூடாவையே விடுபவன்னா கூடாவை விழுந்தது வீரத்தாலே, கூடுவோரை விழுந்தது சீர் பூமியா கல்யாண குணங்களாலே, குணங்களாலே குணங்களாய் கூடுவோம். குணங்களாலும் நாங்கள் ஆண்டவன் அச்சாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறோம் எப்படி ஆண்டவன். அதாவது பெருமாள் எங்கே இருக்க அப்படின்னாக்க அக்னோதிஷ்டனை விற்கானா பிராமணாளுக்கு உபாசியமா அக்னியில இருக்கானா பெருமாள். அக்னிய உபாசனம் பண்ணதுலயே பெருமாள் பாவுக்கு எல்லா தலைமையும் தரான். கிருதி திட்டி யோகினா யோகிகளுக்கு ஹிருதயத்தை சேர்க்காதீங்க, ஆசரூபத்தை உபாசனம் பண்ணி ஆழ்வார மாதிரி கொண்டன் சுடக்கூடிய நான்கு தோழர்களுடைய சார்கள் ஒன்றுங்கால் அழியான் ஒரு நடிகை என்றாலே உள்ளுக்குள்ள இருக்கிறவன் உபாசனம் பண்ணி அவா சத்தியத்தை நந்தகத்தை அடையிறான். பிரதிமாவது அப்புறமும் போனா மூர்த்திகள்ல இல்லமங்கள விஷயத்தை சொல்லணும். நம்மளுக்கு சம்பிரதாயத்துல மூர்த்தியில திருமேனியில சிலைகள் நஷ்டம் புத்திமாவை சொன்னான். அதுல அப்ரபுத்தாவுக்கு இருக்கான், புத்தா தான் ஞானம் தருவா, பிரபுத்தா நல்ல ஞானம் தருவா. அப்ரபுத்தான்னா சாமான்ய நம்ம மாதிரி அவளுக்கு பெருமாள் பிரதிமைகள் இருக்கான்னா உடனே கேட்டா அழ்வார்கள் சேர்த்திருக்கா முதலாசாரம் பண்ணிருக்கா ஆச்சாரியாதான் ஈடுபட்டாளே அவள் அப்ரபுத்தாரா அப்படின்னு கேட்டான். ஆண்டவன் சரிதாவும் பகவத்கீதைகள் எடுத்து ஒருத்தன் சொன்னானா தன்னுடைய நிலையத்தில் காலத்தை தான் காமிச்சான். நிலையத்தில் காமிச்சுட்டு இந்த ஊர்ல கேட்டா வாழ்க்கை வாழ்க்கை தான் இருக்கு, என் இடம் கொஞ்சம் பள்ளத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நதிகள் நட்டு கால்வாயெல்லாம் வருது பாசனம் அவன் இடத்துக்கெல்லாம் முதல்ல வந்துடும் ராவணன் கூட எதிரியும் சொல்லும்படியான ஒரு புகழை உடையவராய் பெருமான். குடாரை கோவிந்தா உந்தனை பாடி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னிடத்திலே அனைத்து ரதோபகரணங்களையும் அடைந்து பறிகொண்டு அதன் நிலையும் ரதத்தை பூர்த்தி செய்த பின்பு யாவது விஷமான இல்லை ஏற்கனவே ரதம் இருக்கணும் ரதம் பூர்த்தியாகி அனைத்து அனைத்தையும் உங்களுடைய அனுகிரக பிரசாரமாக அடைந்து நாங்கள் இருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் அனைத்தையும் அடையும் போது அடைந்து லோகத்துக்கு க்ஷேமத்தையும் அடைந்து நாங்கள் க்ஷேமத்தை அடையும் போது அதை உலகம் கொண்டாடும் நாடு புகழும் பரிசு யாம் பெரு சம்மானம் பதி சம்மானிதா சீதான் என்று சீதையில் கிடைச்ச மாதிரி முன்னாலே சம்மானம் பண்ணப்பெற்றவர்களாகவும் கோபிகள் அனைவரும் அஞ்சலட்சம் குடி பெண்களும் அவ்வாறு நாங்கள் அடையும் பிரயோஜனங்கள் லோகம் கொண்டாடும்படியா இருக்கும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து திருவடியை ஒப்புவித்தால் போலே ஒப்பித்தால் போலே பெருமாள் பட்டாபிஷேகத்துல சீதைக்கு ஒரு உசந்த மாலையத்தான் காட்சனமா இருக்கக்கூடிய தாமதையா இருக்கக்கூடிய ஒரு மாலை இந்திரன் சமர்ப்பித்தானா அதை பார்த்துட்டு சாத்தி ஜாஸ்தி கேட்டு கொடுத்தான். பிள்ளாட்ட கையில வாங்கிட்டு பெருமாளையும் திருவடியையும் மாறி மாறி பார்த்தாராம். பெருமா சொன்னாராம், எச்சாஸ்தி பாவி, அதாவது உபவேகாரம், குடும்பம் யாரு போவோம் திருவிழமோ குடும்பம் அப்படின்னானா. அதுல எனக்கு தானங்களுடைய கயத்தை கட்டின வஸ்திரத்தை கட்டின மதத்துல அந்த சமயத்துல வந்து கதையை சொன்னா மனசுக்கு சந்தோஷமா இருந்தது, பிராணம் நின்றுது. அந்த திருவடிக்கு தலையேன்னு சொல்லிட்டு தந்தானா, அதை சாத்தினோடனே அனுமான் நின்று பிரகாசித்தன்னு அனுமான் செய்த காலையில சொல்லுவே வாரதோத்தமனான் வால்மீகி சொல்ற, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒப்பித்தார் போலேன்னு, ஒப்பனை செய்தார் போலேன்னு அன்பனை சொன்ன மாதிரி நாடுபொருள் பரிசயங்களுக்கு கிடைக்கணும். அது என்ன அப்படின்னா, நாங்க நல்லா அலங்காரம் பண்ணிப்போம், நல்ல வஸ்திரம் சாக்கிப்போம், ஒசந்ததான நீ பால்தான் சேர்த்ததான பாரி சோறு சேர்த்து சாப்பிடுவோம்னா, சூடகமே தோள்களையே தோடே திடிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலை அமைப்போம், ஆடையிருப்போம், அதன்பே பாலச்சோர் உடனே நீர் வழங்கை வழிவாக கூடியிருந்து. இதுக்கு அர்த்தமாக மூன்று வேதங்களுடைய கோஷம், விஜயக்கிரமந்த கோஷம், மங்கள வாத்தியங்களுடைய கோஷம், மங்கள கீதங்களுடைய கோஷம், அதே மாதிரி மந்திராத்தமா இருக்கக்கூடிய பெருமாளை நேரக்கா பார்க்கிற மாதிரி சேவிக்கணுமா அதை சொன்னாலும் இங்க வியாக்கியானம் கிட்ட பண்ணா சாம வேதம் எஜில் வேதம் வேதாந்தங்கள் திவ்ய பிரபந்தம் முதலான கோஷங்களோடு கூட திவ்யமான ஒரு நாதர்களோடு கூட திருமாலா அனுபவிக்கணும் இல்லையா. டிடிவி சேனல் கொஞ்சம் சாயங்காலம் பெட்டா நாளாக கேட்டுக்கிறார் பெருமா திருமணி ஆழ்வாருடைய கேட்கிறா, நாமும் கேட்கணும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி அந்த சப்தங்களோடு கூட மங்கள சப்தங்களோடு கூட பெருமாள் நேரக்க வரணும்னு பிரார்த்திக்கதா, பெருமாளோட சேர்ந்து பால் சூழ் சாப்பிடணும்னு அனுபவிக்கிறார், பெருமாளையே அனுபவிச்சு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மங்கள பாத்தியங்களோட பெருமாள் அனுபவிக்கணும். பெருமாள் புறப்பாடாதுன்னா முதல் யானை வருது, குதிரை வருது, மாடு வருது, ஒரு அழகான விகாரம் கொடி பிரதானவைகள் வருது, பல்லாண்டு பாடுவார்னு அத்தியாவக கோஷ்டி வருது, அதுக்கப்புறம் மேலதான சப்தம், அதற்கு மேல பெருமாள் வந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பின்னால் வேதம் பாராயணம், வேதம் எதிர் வேதம் பாராயணம், அதுக்கப்புறம் பின்னால் பஜன கோஷ்டிகள் பெரிய விதேசங்கள்ல தமிழ்நாடு வேலை ரொம்ப நல்லா மாதிரி வேலை கோஷ்டி, அதுக்கப்புறம் பின்னால் பஜன கோஷ்டி வேலை அந்த மாதிரி பண்ணி பெருமாளோடு சேர்ந்து வெய்யுண்ணோம் பாடுண்ணோம் என்று விரதம் சுமத்திய நாங்கள் பால் சோறு மூட நெய் செய்து இலங்கை வழிவாட கூறியிருக்கிறோம். கேட்டுக்கிறேன், நான் நூறு கடா வெண்ணை வாயினை என்பதால் வைத்தேன், நூறு கடா இணைந்த அக்கால அணிச்சு சொன்னேன். அது ரொம்ப போக்கியமா இருக்கு பெருமாள் அதோட பாட்டு. அந்த மாதிரி பார்த்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் இவைகள் எல்லாமே பெருமானுடைய குணானுபவம். பகவத் பிரசாதத்தாலே தேவர்களோடு அந்த குணானுபவத்தோட பெருமானை சேவிக்கணுமா, அந்த மாதிரி தேவையை ஆசைப்பட்டால் நாச்சியா அந்த குணானுபவம் நமக்கு இந்த ராபத்து உற்சவத்துல பிரகாலம் நடத்துல பாதுகாப்பு சேவர்கள் ஸ்ரீமத் அக்ரமவாதி சட்டத்துல பிரகாஷ் மகாதேசனுடைய அனுகிரகத்தாலே நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கொண்டாடி மகிழனும், அதை கொண்டாடி மகிழ்வோம், அந்த எம்பெருமானுடைய குணானுபவம் பண்ணுவோம். இந்த இந்திரியங்கள விஷயத்திலே நான் ஈடுபடுறதை விட்டுட்டு நீ திருப்பி உன் விஷயத்தை ஈடுபடுத்தியா பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் பார்க்கலாம். அப்ப என்னன்னா பெருமாள் ஏமாத்துறான், மச்சனப்படுறான். அதான் காவிரிகை கேட்டேன் சுருக்கமா சொல்ல விஸ்தாரமா சொல்றா, இந்திராவை அறிகிறான் ஐவரால் வைத்தி. அது எதற்காக நான் உங்களுக்கு ஈடுபடாம பண்ணது யாரு, நீயே பண்ற என்னை பால பந்தயம் நல்லாதையே நல்வான் என்னை அணுகின்றார். எல்லாரும் சொல்றாரே வெளையா காலத்தை கருணையினாலே எம்பெருமான் ஜீவாத்மாக்களுக்கு சரீர இந்திய சம்பந்தத்தை குறித்து உபாயத்தை அனுப்பிக்கிறதுக்காக கலந்த கலையமடையோம் விஷதைகளாக கருணேஸ்வரம் எக்ஸ்க்ளூட் ஆழ்வா அப்படின்னு அதை சொன்ன ஆளுநர் மற்றவர்கள் அனுப்பிட்டப்பா எனக்கு என்ன கட்டப்போ எண்ணுகின்றாய் எதுக்கு எண்ணுகின்றாய் கல்பம் உபாயத்தை கொடுக்கும் எக்ஸ்டூடி குருகூர் ஆழ்வார் இவருக்கு என்ன நிகழ்ச்சிச்சானா ஐம்பதாவது என் பால பந்தயம் நன்ன கூடாது என்னிடா பெருமாய் அந்த மாதிரி நான் பண்ணுவேனா சுவாமினா உன் கதை யாருடா தெரியாது என்னிடா பெருமாயன் என்னிடா பெருமாயனே இமையோடு வெளித்துல உலகம் மூன்றுடைய எல்லாரும் நிச்சதூரிகள் தோழும் தேவதைகள் தோழும் அதற்காக மூன்று லோகங்கள் மேலோகம் கீழோகம் இந்த லோகம் இத்தனைக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய அண்ணன் உபகாரம் பிரான் உபகாரம் சுவாமி மூன்று லோகத்துக்கும் சுவாமி அமுது போக்கியமா இருக்க அப்படி என்னை ஆழ்வானே ஆழ்வார் சாதிக்க முதல்வாயமையான உயிராளியில் இந்திரியங்கள் நடியும்படி இங்க என்னை வைத்த போதே என்னை கைவிட்டா யாராவது என்ற அதிசங்கை பண்ணி கூப்பிட அதிசங்கை என்ன வஞ்சனம் பண்ணிட்டடா அப்படின்னு பெருமாள் கூப்பிட்டான் அதுல என்னன்னா சாத்திய சக்கா நிபந்தன சங்கர குணம் இந்த திருவாயுமையில் ஆழ்வார் இந்த சாத்திய சங்கை நிபந்தனம் பண்ணேன் திருமான ஒரு ஆச்சரியமான கீதைகள் தான் காண்பித்து நிச்சக்க ஆச்சரிய யோகாதிகளாலே அவருடைய சாத்திய சங்கா தனித்துவத்தை உபமாதி திருடினார் இவர் வஞ்சனன்னு சொன்னா கூட பெருமாள் கொடுத்துட்டு இவர் அனுபவிக்கின்றேன்னு சொன்னான் என்ன போய் வஞ்சனன் சொன்னன்னு சொன்னியா இந்த திருமாள் அப்படின்னு சொல்லலையா சாமியா தனி சொன்னாரியும் அவருடைய உபதாத்தையும் காமிக்கிறேன்னு உணவுகளை காமிச்சாலும் முடியல இந்த சாத்திய சங்கா தனித்துவம் என்னை முன்பால வந்தயம் நன்னிடாகவே நெறிவான் எண்ணுகின்றார் நான் உன் வேணுமானு சொல்றேன் நீ என்ன பண்ற வேற மேல இந்திய விஷயங்களை ஈடுபட முடியாது நீ நான் உன்னை அடையாளப்படுத்தி சங்கல்பித்து வச்சிருக்க அப்படின்னு பண்ணான்னு ஆழ்வார் சந்தேகப்படுறோம் அதை குறித்துக்கா சகன் சாட்டிய ஆசங்கா அப்படின்னு அது நீ சொல்ற சாட்டிய ஆசங்கையை தனிக்கிழமை நிர்வகிச்ச காலத்துக்கு சாய்க்கிற சகன் இருக்கு சாட்டிய சங்கா தகிட்டு இருக்கோம்னா சங்கா வீட்டு போகிறதே அதை இட்டு போகும்னு சொல்றான் தகிட்டு போகும்னு சொல்றான் இதுக்கு அத்தை இந்த மாதிரி இருக்கிறா தப்பா இருக்க போறாரே சுவாமி நிர்வகிச்ச காலத்துல சகன் சாட்சியாசங்காவும் சொல்லி வச்சிருக்கிறவன் என்னமோ கேட்டோம் அதுக்காக பெருமான் அனுகிரகிக்காம மாட்டான் தகுந்த சமயத்தில் நமக்கு அனுகிரகிக்கிறான் இல்ல நல்லது சகன் சாட்சியாசங்காம் அதை சொன்ன இந்த திருவாயில் அதன் பிறகு உடனே எம்பெருமானை அதிகங்கை பண்ணாதபடி என்ன பண்ணலாம் பெரிய பெருமாளா இருக்கக்கூடியவர் சக்கரவர்த்தி பெருமாள் ஞானத்துக்கு விஜயமான பெருமாளான பெரிய பெருமாள ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீரங்கத்திலே பெரிய திருவரங்க பெருமாள் தேவிக்கணும் நினைச்சலாம் அப்பவும் என்னன்னா அவர் தேவை கொடுக்கலையா அப்ப ஒரு நாயிகார பாவத்தை அடைஞ்சு அதனாலே ஆழ்வார் ரொம்ப கஷ்டம் நாயிகார பாவத்திலே தராமட்ச நாயகியாக இது ஒரு பிரிவு இப்ப அனுபவத்தை கொடுத்தான் திருவி பிரிந்தான். பிரிந்த உடனே இந்த திருவிட அந்த சமயத்துல அதனாலே அந்த பெண் இருக்கக்கூடிய நிறைய தாயார் சொல்லக்கூடிய பாசுரமாக ஆழ்வார் விண்ணப்பம் பண்ற ரொம்ப அழகான விஷயம். பொருளும் பகலும் கண்கூரி பதியார் கடலில் கைகளாகும் சென்று சக்கரங்களுக்கு கைகூப்பும் தாமரைக்கண் என்றே நகரும் வெண்டலை நெறிக்கேன் உதவிட்டும் இன்னும் கைகுழாவிருக்கும் செங்கை எழுப்பாயின் திருவரங்கத்தால் இவர் திறத்து எஞ்செய்கின்றாயே பல சுவாமி தருகிற மட்டும் இவர் கீழங்கே சன்னிதானாதிகளாலே திருத்தாயார் பேச்சால் வெளிக்கும் தாயாருடைய பேச்சு இவர் உன்னை நினைத்து இத்தனை அவஸ்தைகளை அடையிறான். விதைதான் கிடந்து போட்டா 60 அவஸ்தை வேலை போட்டா ஒரு பாசனத்துக்கு 6 சில பேர் 8 இருக்கு சில பேர் 4 இருக்கு மொத்தத்தையும் எண்ணினா 60 கிட்ட கிட்ட வருது. அவருடைய பெருமாளுக்கு திரிக்கத்தால் கதாபதி நாயகி பட்ட அவஸ்தைய 60 கிரியாபதத்தில் சுதீர்கர் சுவாமி அழும் தொழும் ஆவியாளரை ஒவ்வியிருக்கும் அஞ்சன வண்ணனே என்னும் எழுந்து மேல் நோக்கி இமைப்புகள் இருக்கும் எங்கனே நோக்குகிறேன் என்னும் செருந்தகம் புரவிக்கும் திருவரங்கத்தா இந்த சுவாமிதான் அந்த விஜயகம் இந்த பாசுரம் வேண்டாம் திருக்கொண்டான சாயத்தில் அப்படியே சொல்வார் குரல் கூட ஆகா ஒரு கூட அப்படியே இருக்கும் அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய அவருக்கு எத்தனை நான் சொல்றேன் அந்த அளவு சொல்ல முடியாது எனக்கு. ஆனா அந்த ஆட்டோருடைய அனுகிரகம் எனக்கு உண்டானதால் ஒன்று ரெண்டு அப்படி வரும் எப்படியோ வரும் அவருக்கு அப்படியே வரும் அதெல்லாம் எனக்கு அவர் பிடிக்காது. அதாவது அழகான பாசுரம் சுவாமியார் அனுபவிக்கிற பகவானுடைய ஸ்வஜன கருகா பிரசமணன் அவ தன்னை சேர்ந்தவா இந்த மாதிரி கட்டப்பதால் தாயார் பெருமாள் பார்த்து என்ன சுவாமி நினைச்சிருக்கி இவள் வீரத்தின் சிகிச்சாயே இவருக்கு என்ன செஞ்சாங்க இவள் வீரத்தின் சிந்தித்தாயே இவருக்கு என்ன நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லி பல விதமா அவனை கேட்கும் போது அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அனுபவமும் தந்ததான். ஆகா இது மாதிரி நீட்டம் என்றானா தசமன் அதை போக்கிறவனா பெருமாளுக்கு அனுகிற குணத்தை இந்த ஆழ்வார் அனுபவிச்சது நாய்க்கிற ரொம்ப அழகான பாசுரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய திருமாளே அந்த நாய்க்கா பாவத்தை வந்திக்கிற அழகா திருவாரூர்ப்படியும் பயிரப்படியும் பயிரில் திருவாரூர்த்தி வாக்கியங்களை எடுத்து செக்கே சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் விரிவா அனுபவிக்கிற பயிரப்படினா பிரகாஷ சுவாமி பெரிய திருமாளோடே கலந்து நினைத்தால் ஒரு பிராட்டி நடிக்கே சொன்னேன் இதை சொல்லத்தே சிலது புரியல மாதிரி இருக்கும் சிலது எனக்கும் புரியாது அதை புரியாத விண்ணப்பம் படிப்பேன். ஆனா அதை விண்ணப்பம் பண்ணச்சே அந்த ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சுக்தி பிள்ளாருடைய ஸ்ரீ சுக்தியிலே எடுத்து அதை வேண்டிய இடத்துல சற்று விரிவு பண்ண இடங்கள்ல தானும் விரிவு பண்ணி சாதிக்கக்கூடிய ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சுக்தி அத்தனை ஆச்சாரியார் ஆழ்வார்கள் உடையவர் தேசிகன் அத்தனை பேருடைய அனுகிரகத்தையும் நமக்கு தெரியும் நாம் அந்த மாதிரி கேட்கலோ வாசிக்கத்தே கேட்கலோ வாசிக்கிறதோ அது தெரியும். அதுக்காக அதை விண்ணப்பம் பண்ணேன் பெரிய பெருமாவளோட கலந்து நிறிந்தால் குருவியாட்டி எதனால் செய்யத்தாரே மோகதசாபரணையாய் இருக்கியபடியைக் கண்டு ரொம்ப துக்கம் அதிகமாயிருக்கான் அந்த பிரதாம நாயகிக்கு பெரிய பெருமாளோட கலந்து பிரிந்தாள் கலந்து பிரிந்தாலே பிரிவு ஏற்பட்டது ரொம்ப அதிகமான துக்கம். அதனாலே மூச்சைய அடைஞ்சா மூச்சையை அடைஞ்சு எழுந்துட்டா ஏதோ பிளத்தினா திருப்பி மூச்சையடைஞ்சா அழுதா தொழுதா ஆழிக்கான்வன் பாடி அகற்றுவன் பெருமருடையால் பக்கம் நோக்கி ஆணிக்க வேண்டியிருப்பது செய்தான் பல கேட்டைகள் செய்தான் பல செய்திகள் செய்தான் அத திருத்தாயார் பாசுரமா விண்ணப்பிக்கிறார். இவருடைய திருத்தாயார் இவருக்கு செல்லுகிற தசை சொன்னதில வல்லாமையாரே பெருமாள் சொல்றா இவருடையதான அகத்தைய இவர் இருக்கக்கூடிய நிலைய என்னால சொல்ல முடியல சொல்ல முடியலனாலும் சொல்ல முடியல சொல்ல முடியலன்னா பிரயோஜனம் இல்லையே பெருமாளுக்கு உரைக்கல் மூலியோ இன்ன பாடு படுத்துறா அப்படின்னா என்ன பாடு படுத்துறே கொஞ்சம் அவங்க புரியலுமே அதுக்காக சொன்னாராம் இவருடைய தசையை பெரிய பெருமாளுக்கு காட்டி சொல்ல முடியல நீ பாரு அப்படின்னா நீ பாரு அப்படின்னு சொன்னாலாம் தாயா பெருமாளுக்கு காட்டி இவருடைய எத்தனை காரணமான துக்கத்தாலே ஏற்பட்ட கேட்டி தங்களை விண்ணப்பம் செய்வதற்காக அதுதான் என்ன பண்ணாலும் முதல்ல பெருமாள்கிட்ட இதுதான் சிவகார சுவாமியோட அனுபவம். அதுக்காக பெண்களை திருமணத்தூருக்குள்ளே போகவிட்டு இங்க என்ன அழிச்சு போனாலும் அந்த பிராமணராகியே தாய அழிச்சுட்டு போய் ஸ்ரீரங்கத்துக்கு போய் தெரியல ஜெயிக்காமே போறான், ஜெயிக்க விட மாட்டீங்கன்னா போட அப்படிங்க. இப்ப போனா போடா சேமிச்சு போவோம், இப்ப போனா சேமிச்சா அது கூட அஞ்சு எட்டு பேர் பத்து பேர் திருவிழா கைப்பூத்து பெருமாள் போகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் ராகுத நாயகியோட தாயா விழுத்துட்டு போறான், அழிச்சு போல தரதரானி விழுத்துட்டு போறான். விழுத்துட்டு போய் திருமணத்தூருக்குள்ளே போகவிட்டு பெருமான் சனிக்கிற ஸ்ரீரங்கத்துல ரெங்கடா சனிக்கிற ரெண்டு தூள் புதுசா இருக்கு. அத போய் இப்ப திருவேங்கட முறையில ரொம்ப அழகா துவாரபால காடு கரண்டை கொண்டுகிட்டே விட்டுருந்தேன். அந்த துவாரபால காலை தாண்டியோட ரைட்டர் சைடு ஒரு தூண்ல அழுகையும் மஞ்சிலோக்கும் மண்ணோக்கும்னு கண்ணன் யசோனிக்கு பயந்த மாதிரி ஒரு கோணம் அது. அந்த காலத்தே தூண்ட செதுக்கச்சே அந்த பெருமாளை ரெண்டு முகமா இப்படி பயப்படுற மாதிரியும் அந்த முகம் அப்படி இருக்கிற மாதிரியும் பெண்கிற அம்சம் அழுகை மஞ்சு நோக்கு நோக்கும் தத்ரூபமா காண்பிச்சிருக்கா. எங்க பார்த்தனா எப்ப கூட யாரோ சொன்னா பார்த்தேன், அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இது தெரிவிக்கிறது கேள்விக்கிட்டாயும் இங்க போகத்தில் பெருமாளையே இருக்க தெரிவிக்க அவகாசம் இல்லை. இதை எப்படி பார்க்க முடியும்? அந்த மாதிரி திருமணத்தூருக்குள்ளே போக விட்டு திருமணத்தூண்டு இன்னதுன்னு சொன்னா கூட நமக்கு தெரியாது. மாதவுடைய மனத்தூடைய பற்றி என் வாயாக எதுகளோ வாழ்க்கின்றார். அப்படி அந்த பெருமாள் சன்னிதியில உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துல போச்சே ரெண்டு பக்கமும் ரெண்டு தூள். அந்த பெருமாளை பார்த்து எங்கள் இறைவன் பிறந்ததோர் கிடக்கை அனுபவிச்சா அப்படியே கண்டதான் தாருதாரியா தண்ணீர் வந்து நிற்க முடியாம அப்படியே காலாரும் நெஞ்சையும் கச்சுழலும் திசையை அடைவாராம். அப்ப புரிச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு தூண் வச்சிருக்காராம் திருமணத்தூர். தெனவாக்கால விமானமா ஓம்காரத்துக்கு ஆரம்ப எழுத்தாகவும் இந்த பக்கம் வடப்பு எழுத்தாகவும் வடவாகவும் தொடக்கமாகவும் வடவாகவும் இருக்கக்கூடிய இரண்டு தூண்கள். அது வந்து பதர்த்தம்பத்துல வந்து இன்னும் முடியறதுன்னு சொல்லி கற்றுதாய் திருமணத்தூர் ஒன்று ஆரம்பிச்சு அப்படி வந்து அங்கேருந்து பதர்த்தம்பத்துக்கு நிறுத்தி வந்து ஓக்காலம் முடியாததுதான் கனவாக்கார விமானம் சொல்ற குழுவிலே நிறைய இருக்க அந்த சன்னிதியை கூட வச்சுக்கலாம். கடவாக முடியது பிரணவாக்கார விமானத்துக்கு சொல்றது இவர்கள் அந்த தூண் அந்த திருமணத்தூருக்குள்ளே இந்த வராக்கள் நாளைய போக விட்டாலாம் தாயார் போக விட்டு நீ பார்த்து போனா நேர கொண்டு போய் காமிக்கணுமே அந்த கொண்டு போய் போக விட்டாலாம் அவனுடைய அசரண்ய கன்னியாரிகளை விண்ணப்பம் செய்யலாம் என்று கொண்டும் இவள் அழுவது நீ அசரங்க சரங்கன் இல்லா இந்த பெண்ணை காக்க வேண்டும். அத என்னென்ன பண்றாவது இவள் அழுகிறாள் தொழுகிறாள் மோகிக்கிறாள் பிரடமிக்கிறாள் அடைவுகளை பேசுகிறாள் நெடுமுடி செய்கிறாள் அதுதான் செய்ய முடியாமல் ஒழிகிறாள் தத்தையாய் இருக்கிறாள் இவள் இடத்தை இதை செய்ய கிடந்தீர்னு கேட்கிறானா சுவாமியுடைய வாக்கு. இவளுடைய அழுவது தொழுவது மோகிப்பது பிரடமிப்பது அடைவுகளை பேசுவது நெடுமூச்சி எறிவது அதுதானும் ஆட்டால் ஒழிவது இந்த உயிர் துணித்துருவும் முன்சை இளவினையே முகப்படா என்றும் அந்த இடத்துல அதுதானும் ஆட்டால் ஒழிவது சந்தையாய் இருப்பது அப்படியே தேக்கத்தி இருக்கா. இப்படி பருமமை இடத்து நீதன் செய்ய கல்வி இவ்வளவு கட்டப்பட முடியாது என்ன செய்ய போகிறீர்கள் ஆட்சியோ இங்கி செல்லாவிட்டதே அவருடைய துக்கமோ இங்கி அதுக்கு மேல திருவடிகளிலே இவரை இட்டு வைத்துக் கொண்டு பெரிய பெருமாள் திருவடிகளை நோக்கி கூப்பிடுகிற பாசுரங்களாக சொல்லுகிறார். அற்புதமான பாசுரம் அழகான பாசுரம் தந்துடன் மகளும் கட்டுகிறதியால் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ராவும் மகளும் தூக்கம் வரல. அதை அனுபவிக்கிற பிரகாச சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறார். என்ன அப்படின்னா பகலும் இரவோட குழந்த கண்டதிலே பகலையும் தூக்கம் கிடையாது. சந்தாரியருக்கு ராத்திரி தூக்கங்கள் சகலம், ஆனா ராத்திரி இவர் தூங்கல பகலையும் தூங்கல பகலும் இரவோட உறங்க கண்டதிலே விவாத விவாதமும் அறிகிறீர்கள். இது ராத்திரி இது பகல் இப்ப தூங்கணும் இப்ப காரியம் செய்யணுங்கிற வித்தியாசமே தெரியலையா அவருக்கு, வியாச்சாரம் என்ன, எவரம் புகுந்தார், எவரம் புகுந்தார், யாரு நாயகன் தலை கொடுக்க யாரே ரத்தம் இல்லை. தீர சும்மியா அவரோட இந்த தாழ்வுகளையும் அதுக்காக முன்புறது பகலிலே அதுவும் தெரிகிறது இல்லை, அதுக்காக கவலத்து மூலமா அதுவும் இவருக்கு கிடைக்கலாம். அனிந்திர சதரம் ராமகா என்று கொண்டு நண்பர் யாத்மியான் ரங்கநாதன் இடம் பண்ணானா அஞ்சிர சதரம் ராமகான் ராமாவதாரத்தை சீதையை விட்டு திருத்தி தான் தூக்கம் இல்லாம இருப்பதற்கு பரிசுமன் சீதையோட முக்கியா இருக்கிற ஒரு பெண்ணை பராமச நாயகிய தூக்கம் இல்லாம பண்ணி பரிமாறினார். சதரம் ராமராயின் இந்த மாதிரி இவர்கள் யாருக்கிறார் வியாச்சாரம் வந்தார் இந்த மாதிரி கற்று எதிர்கொள்ளால் என்னாலே அதிகா அறியாள் என்கிறது. கண்ணுக்கு தூக்கம் தான் சொல்லலையா, கண்ணுக்கு தூக்கம் தான் தெரியாது. கண்துரியில் கொள்ளாள் என்னாலே அறியாள் என்கிறது. சம்சேகத்தில் அவன் உறங்க விட்டான், விசேகத்தில் இரவு எதனம் உறங்க விட்டாள். ஆகையால் இவருக்கு இரண்டு வழியால் உறக்கம் இல்லாதையாலே சேர்ந்திருக்கும் போது அவன் தூங்க விட மாட்டான், விசேகத்தை இவன் தூங்க மாட்டான், இரண்டு வழியாலும் இவள் உறக்கம் வருகிறது. தெய்வாரா ரொம்ப அழகா இருக்கும். இவன் பக்கத்தில் சிவாராயிரத்தி அதுவும் சேர்ந்து பிரகாச சுவாமி இருக்கு. அது மொத்தமும் நாம் அனுபவிக்கமாக பாசனங்களே அடங்கிட்டியா. கம்பளும் பகலும் வந்து இவரியார் உடனே கண்ட தீட்டம் ஜாஸ்தியா இருக்கான், கண்ட தீட்டம் ஜாஸ்தியா இருக்கான். பெருமாள் கிடைக்கலையா சுவாமி, கிட்டத்தட்ட கால் தெரியலையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கண்ணன் தொடச்சு முன்னாரா கண்ணனி கைகளா ஆயுதம் கைகளால கண்ட தீர்க்கம் தாரதாரையா கண்ணீர் வந்து கீழ பலமா தேங்கி சமுத்திர மாதிரி இருக்கான். கையாலே இழைத்தால் சமுத்திரத்தை மக்க வச்சாதான் இப்ப கண்ணீர் அவத்தரிக்குமா வியாக்கியானம் பண்ணா. கண்ணனியை கையால் இணைக்கும் சங்கு சக்கரம் தெரிஞ்சு இருக்கிறவன் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறா. சங்கு சக்கரங்கள் எங்கே தரணும் தாமரை கண்ணன் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறா. தாமரை கண்ணா சடம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறா. தாமரை கண் என்றே தரணும் எங்க நேரிக்கேன் முன்னையிட்டு என்னும் இருந்தம் கைகுலாவிருக்கும் செங்கையல் பாயினி திருமலையத்தால் வியாக்கியானம் பண்றார். செங்கையல் பாயினி திருமண ஆண்டவர் நடிக்கிறேன் சாயக்காவோட விஷயத்தை எல்லா வியாக்கியானங்களையும் எடுத்திருக்கா. செங்கையல் பாவகி திருவரங்கத்தாள் இருக்கக்கூடிய மச்சங்கள் சந்தோஷமா இருக்கு. ரங்கநாதன் இருக்கிறேன் நான் கட்டப்படையனா பிராமசனாயிருக்கேன். அது என்னன்னா நாளங்களை ஆசிரியத்து பிரதர்ஷம் நாராயணனை ஆசிரியத்து துக்கம் நலம் வியாக்கியானந்தா. செங்க வெறுப்பாயினி திருவரங்கத்தாய் இவழ்கி என் செய்கின்றாய பிரகாச சுவாமி வியாக்கியானத்துல செங்கையல்பாயினி இவ்வூரில் வசிக்கிற வித்யாசிவரின் சுபாவம் இவருக்கு அல்லாவதே. நாகத்தை பற்றினது கருத்து வத்தியான் இவர் நாகமான ஜலத்தை பற்றினது. அப்போ நாராயணி புரோக்தாக ஜலத்துக்கு நாகம்னு வேறு இல்லையா. தாயரசாயம் தஸ்மான் நாராயணன் இங்கீதா ஜலத்துல இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜலத்தது. அப்போ நாராயண பதம் ஜீவாத்மாக்களை சொல்றது இப்படிதான் சொல்றது. நாராயண பதத்தின் உற்பத்தியில அதை சொல்ல ஆமோ நாராயிருக்கிறோம்காக அந்த ஜலத்தை நாகத்தை பத்தினது பிரகடத்தோடு கழித்தியால் கழித்துவத்தியான்னு சந்தோஷப்பட்டிருக்கு. நாராயணனை பற்றின இவர் துக்கிப்பதே திவரங்கத்தாய் இவர் ஜலத்தில் செய்கின்றாரே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அழகான பாசனம் அழகான பாசனம் என் செய்கின்றாய் தாமரை கண்ணா யார் பிராமிக்கிறாய் சொன்னார். என்ன செய்கின்றாய் தாவரை கண்ணா இன்னும் கண்ணீர் மல்க இருக்கும் கண்ணெல்லாம் தாரதாரியா தனிப்பட்டுதான். என் செய்யினி திருவரங்கத்தாய் இன்னும் வெவ்வேறு தீர்த்துருகும் ஒரு வார்த்தை சொல்றா உடனே ஒரு ஆக்ஷன் இல்லையா. என் செய்கின்றாய் தாவரை கண்ணா இன்னும் கண்ணீர் மல்க இருக்கும் அவ அவரோட ஆக்ஷன் உதாரணம் கைகளால் இழைக்கும் எழுந்திராய் நயங்கும் கைகூக்கும் கட்டவேகாதல் என்று மூச்சிக்கும் கடல்வண்ணா கரியைகார் என்னும் பட்டவாயிலே வளங்கையா என்னும் மந்திரார் என்றே வயலும் சித்தரையே செவியில் இருவரங்கத்தால் சிந்தித்தாயே, சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் நினைப்பாளாம் பெருமாள். உடனே அப்படியே திசைக்கும் பயந்து வாழும் தேரும் உடனே அதுவே உயிர்வாழும் உடனே கைகூப்பாளா கைகூப்பும் உடனே இருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் உடனே கைவிட்டு சேர்ப்பார். எங்க கோயில் வாசல் இல்ல இவ இருக்கிற இடத்துல வந்திக்கும் ஆங்கே மழைக்கண்ணீர் வந்த வந்திராய் எத்தன் தேவையும் வந்தி போதவனுடையே தாரம் வே சந்திக்கும் சரணம் சார்பனே வைத்தலைகளை மையல் செய்தாரே மையல் செய்தே வணங்க வந்தாரே மாமாயிரேனும் செய்யவாய் மையேனும் தன்மணரு ஊதி பழக்கத்தாயினும் செய்யவா தனி சக்தி சக்கரம் இல்லை என்றும் இன்னோர் முதல் இன்னும் ஐயோ பாம்பலையாய் இவள் இரத்த படைத்தாய்த்தினானே காலசக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல்வண்ணே இன்னும் சேர்கள் தன்புடலூ திருவரங்கத்தாயும் என் தீர்த்தனே இன்னும் குறவாமழைக்கன் படிமல் தவிர்க்கும் என்னுடைய கோபட கொழுந்தே அழகான மாதிரியா என் திருமகரிசியே மார்மழே இன்னும் என்னுடைய ஆவியே இன்னும் சென்றுவரங்கம் கோயில் கொண்டானே தெரிகிறேன் காதல் மகளே திருமகள் மண்மகள் ஆயர் மகளே இவன் மூவர் ஆளுமுகமும் உண்டே திருமகள் சேர்வார்களே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் இத்திருவையிட்டாரிடம் தெரிய கொண்ட நிலவர்கள் கேள்வனே என்னும் ஸ்ரீபூமியினுடைய நாயகன் மூணு பேர் இன்னும் என் அனுகிரகம் பண்ணுவீர்கள். காதல் மகளின் திருமகள் மண்மகள் ஆயிரம் பிரியத்தோட இருக்கான லோக ரீதியாக பிரீத்தின்றது ஜெகத் லட்சணத்துக்காக பிரீத்தி ஜெகத் லட்சணம் அவளோட ஒற்றி நிலையை இவருக்கு அதிகமா இருக்க சக்கர முகல் கூட கொடுப்பான். சக்கர முகலை பெருமாள் எடுத்தா சீதை மட்டும் இருக்கே ஒரு தொண்ணம் தருவதா சுவாமி பூதேவி இருந்தால் ரெண்டு தொண்ணம் பிரசாதம் தருவதா வீராதேவி இருக்கே மூணு பேர் மூணு தொண்ணம் பிரசாதம் தருவதா என்னன்னா உடனவர் காதல் மகளின் திருமகள் மண்மகள் ஆயப்படவர்கள் சிவன் மூவர் ஆண் உலகம் கிருபா அதிகமா பிரகாசிக்குமா ஒரு மூணு பேர் இருக்கச்சே அத்தனை இருந்தும் இப்படியேன் கேட்டார் ஆழ்வார் என்று திருவகரசே மாறுதல் என்னுடைய ஆதி நீந்திரி வைத்தால் நெருங்குதி கொண்ட நிர்மகள் கேள்வன் அணுகு வேறும் தன்படி கொண்ட ஆய்வகள் அந்த இப்படி என்ன பதினாலும் சித்திரவரங்கம் கோயிலும் தானே செய்தே முடிவு இவருக்கு என்ன முடிவு தெரியலையே அந்த தயார் தருவினாலும் பெருமாள் உடனே சேவை பண்றா பெருமாள் அனுகிரகம் பண்ணலாம் ஆனா அனுகிரகம் பண்ணாலும் பாக்கியம் சேவை தண்ணியா ஏன்னா ஆயிரம் வாசலும் போகட்டும் வேஷாலம் பண்ணா தெரியவா ஆயிரம் வாசலும் முடியணுங்கிறதுக்காக முழுக்க தான் அழைச்சிக்கிறியா அந்த மாதிரி சொல்லி அனுகிரகம் பண்ணா உடனே திருப்பி பிரிவு அப்பவும் பிரிவு ஏற்பட்டது அதை வியாச்சாரம் பண்ணுறாரு அத்வாதாயத்தில உடனே பெருமாள் என்ன பண்ணானா தன் குடங்களை எல்லாம் காண்பிச்சா அனுபவிச்ச அனுபவிச்ச உடனே அந்த குணங்களை காண்பிக்கச்சு செந்தில் பெரியல இருக்கக்கூடிய இப்ப காண்பிச்சாங்க காண்பிச்ச உடனே அந்த பெருமாள் தன் போக்கியமா இருக்குன்னு ஆழ்வார் அனுபவிச்சுட்டே இருந்தான் உடனே பெருமாள் கூப்பிட்டான் பிரியத்த ஒரு கதை மாதிரி சொல்றான் செந்தில் பெரிய பெருமாளோட கலந்து இருந்தால் விருபிராட்டி எத்தனாதிசயத்தாலே அப்போச்சன் அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணான் திருமா என்னன்னா கலத்தி போச்சேன் சொன்னானா நம்ம வேட்டையாளர் ஊருக்குள்ள போயிட்டு வரேன் அப்படின்னா இந்த பேர ஊருக்குள்ள போயிட்டு வரேன் திருவரங்க திருமாள் குணங்கள்லாம் காண்பித்த சேர்ந்த உடனே பிரியும் போது நான் திருந்தில் பேரைக்கு போயிட்டு வரேன் கிளம்பினா எதுக்காக போய் அப்படின்னா ஆட்சிட அதாவது ஆசிட்டாளுக்கு பிரதிகூலா இருக்காள் பக்த விரோதிகள் இருக்காள் மன்ற சுவாமி திருவாரூர் செய்த ஆசிட பிரதிகூல மிக மிகையா அதிகாரத்துக்காக ஆசிட பிரதிகூலா ஒரு மிருகம் அத வேட்டையாடுமா அதுக்காக வேலைக்கு போறேன் அந்த கடமை போன உடனே ஆழ்வார் கூடவே வந்து சீதா மாதிரி பராமரிச்சாரு வந்து அவனை வழி அனுப்பி வச்சா நெத்திய பேரங்கெல்லாம் அடித்து கைதெல்லாம் கொடுத்து பாகங்கள்லாம் அடித்து கொடுத்து குதிரை வேலை இறைச்சுட்டு போயிட்டு வா அப்படின்னா போயிட்டு வா ஒரு ஸ்லைட் பண்ணி அவளை அனுகிரகம் பண்ணிட்டு போனான் இருக்காரு. அந்த மாதிரி கிளம்பி போன உடனே உடனே என்ன பண்ணா திருப்பி இருக்க நானும் போறேன். ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ ஒரு கிளம் கூட நோக்கிட்டே தினமும் அதி உடனே திரிய முடியாது. அதனால அந்த திடீர் முடிக்க மாட்டாமையால என்ன பண்ணாய்வா நாய்வா பாவத்தை அடைஞ்சு உடனே திருப்பேர் என போய் சேர போறேன் போகணும் போகணும். தாயா தோழிகள்லாம் சொன்னாலும் அதுதான் வேண்டாமா கொஞ்சம் இருவா வந்துருவோம் அப்படின்னா கிடையாது. நீங்க அழிச்சுட்டு போங்கோ இல்லைன்னா நானே கிளம்புறேங்கிறா தென்னூர்த்த அனுபவம். அந்த பெருமாள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா செங்கச்சக்கரங்கள் தரிசிட்டு பிள்ளை சிச்சம்போது ஆடியே தாமரை கண்களோட இருக்கான் தாமரை கண் என் நெஞ்சினூரே பிள்ளை கல்ல வெள்ளம் இருந்தா வெள்ளம் மேல வெள்ளவாங்க இருந்தா பிள்ளை கடாகின்ற ஆட்சைக்கானே அழகாக அந்த கங்கா தீப்பு அந்த வருஷம் கங்கை வந்து அந்த காலங்கள் இந்த கை மாத்திதான் கொஞ்சம் பிரபாகங்கள் இருக்கும். ஆனா நிறைய இருக்கும் சமுத்தியா நமக்கு சமுத்தியா இருக்கும் அந்த பிளெக்ஸ்ல மாதிரி இருக்காது. கங்கை ரொம்ப விஸ்தீர்ணமா இருப்பாங்க எவ்வளையோட சேர்ந்த சங்கமம் அதுக்கு முன்னால அவ்வளவு விஸ்தீர்ணமா இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு சாகையா இருந்தது அந்த சமயங்கள் அந்த ரெண்டு சாகை எல்லா பக்கங்களும் அந்த ஒரு சிட்டியா நிர்மாணம் பண்ணியிருந்தார். தேய்ச்ச போட்டு ஒரு ஊர் அதாவது ஜங்ஷன்ல எக்ஸ்ட்ரா தேய்ச்ச போட்டு வண்டி எல்லாம் சுவாமிகள் தான் போனா முன்ன பின்ன திருப்பலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணியிருந்தா அவங்க நல்லா ஒரு நகரமே நிர்மாணம் பண்ணியிருந்தா ஜனங்களுக்கு அவங்க சௌரியம் பண்ணியிருந்தாங்க. சௌரியம் பண்ணி தருவது சர்க்காரோட கடமை அதை பண்ணியிருந்தா ஆண்டவன் எழுந்தாச்சாங்க. ஆண்டவன் எழுத்த முதல் நாள் ஆட்சி ஆண்டவன் எழுதுறதுக்காக போட்டிருந்ததா அந்த கவர்னர் எங்க சுவாமி வரார் எங்க குரு வரார் அதுக்காக சென்னாரி அவர்கள் நினைக்கணும் இல்லையா. அப்ப சௌரியம் பண்ணி தந்தார் ஆண்டவனுக்கு எங்க குரு வரார் நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னே கவர்னர் சொல்லவே அவரை ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாவா அட்வான்ஸ் பார்ட்டி போய் பார்த்தா பார்த்தா அவங்க பிஐபி டிவிஐபி காட்டேஜ் மாதிரி பண்ணிட்டான். போனா ஆண்டவன் தேர்ந்தான் செட்டிலேயே துணி துணி எண்ணாலும் கூட்டு பண்ணிட்டா போன உடனே டிஸ்வாரியை கொடுத்தாரு. யாருக்கு சுவாமிகளுக்கு காயிட மாட்டேன் ஒரு பந்தசால மாதிரி வைக்கணும் அப்படின்னா ராவோட ராவா முதல் நாள் போய் சொன்ன உடனே அன்னைக்கே வரவழைச்சு இந்த பக்கத்துல இந்த கோதுமை வைக்கோடெல்லாம் போட்டு ரொம்ப அழகா ஒரு பந்தசாலையே நிர்மாணம் பண்ணிட்டா ஆண்டவன் ஒரு ரெண்டு மூணு சூட்சத்தில் தான் கைகறி படா பெண்ணை கீட்டது அதெல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தல அதுல என்ன மாத்தீங்கன்னா கீழே வாத்துலாம் கொடுத்துப்பான் அந்த துணி இல்லாம செங்கல்லையே நிமித்தி வச்ச மாதிரி அந்த பட்டத்து செங்கல்லையே நிமித்தி வச்ச மாதிரி தரம் போட்டுருந்தா எங்களுக்கு தான் ஆண்டவனுக்கு அந்த மாதிரியே தரத்துல ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி திருவாரணம் சமாபணத்துக்கு ரூமும் சுவாமி ஏழுக்கு ஒரு ரூமா ஒரு பெரிய விஷயமா இந்த காலத்துல ஒன் தேர்ட் அந்த அளவுக்கு ஆண்டவனுக்கு பண்ணி தந்துருந்தா அந்த சாலையா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பில்லர் வரைக்கும் இந்த ரெண்டு பில்லர்களுடையதாக தூரம் அங்கே இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அகலத்துக்கு ரெண்டு ரூமா அதை தடுத்து இந்த இடத்தையே ரெண்டு ரூமா தடுத்து ஆண்டவனுக்கு கெடுத்திருந்தா அத நேரம் செய்தித்தான் சொல்ல முடியும். நான் பார்த்தே நான் சொல்றேன் புரிய வைக்க முடியாது என் சொல்லி சொல்லுங்க நல்லது காட்டா வேற எதுவும் கிடையாது. ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க கொண்டாடும் கவர்மெண்ட்ல ஒரு சுவாமி வரத்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் கவர்னர் சொன்ன உடனே உடனே எதா ஏற்பாடும் பண்ணி எமர்ஜென்சி லெவல் தான் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டா அப்ப எமர்ஜென்சி டைம் தான் எமர்ஜென்சி அநேகமா விக்ரா பண்ண டைம் 77 ஜனவரி அந்த சமயத்துல ஆண்டவன் எழுதிட்டாரு. இதுக்கு சொல்றேன்னா இந்த கும்பமேளா சமயத்துல பக்தி இந்த பக்தினால நாம சங்கீர்த்தி தான் மகண்ட பஜனம் இந்த 45 நாளும் அகண்ட பஜனம் பண்ணா நன்றியாக எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்திலையும் நாம பஜனம் நாம சங்கீர்த்தனம் எம்பெருமானத்திற்கான காதைகள் பார்த்தாலும் 3 மணிக்கு எல்லா இடத்தையும் அந்த பிரதானமா பிரதாநிதிகள் மாதிரி அந்தந்த குழுக்களா குரூப் குரூப்பா தங்கிட்டான். அந்தந்த ராஜ்யத்தை சேர்ந்தவா, அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, அவ எல்லாரும் ரொம்ப பாப்புலரா இருக்குது. எம்எஸ்ஓட தான் வெங்கடேச சுப்பிரபாதம் சகசடாமும் எல்லா இடத்துலையும் காத்தால 3 மணிக்கு போட்டுவான். குளிர் அதிகம் மார்ச் மாதம் பின்னால, தை மாதம் பின்னால, பிப்ரவரி 5ஆம் தேதி ஆண்டவன் கிடையாது, 4ஆம் தேதி கிடையாது. கும்பமேளா அந்த 1 வார காலம் 5-6 நாள் எடுத்தாச்சு. அப்புறம் ஊருக்குள்ள 3 நாள் எடுத்தாச்சு. நாங்க போன பிப்ரவரி 4ஆம் தான் முக்கியமான நாள். அதுக்கப்புறம் 1 வாரம் 3 நாள் அவரது முக்கியம் இல்லை. மறுநாளே பாதி செட்டெல்லாம் சுட்ட வச்சுட்டா ஆண்டவன் கேட்டால ஒரு இபி எலக்ட்ரிசிட்டி சப்ளை, அதே மாதிரி வாட்டர் சப்ளை எல்லாம் வெட்டி நடுவில் அந்த இடத்துல அந்த நாமசங்கீர்த்தனை கேட்டேன். அந்த உற்சவத்தோட வைபவம் அந்த சொல்ற வேதமொழியும் விழாவொழியும் விழாவொழின்னு அந்த உற்சவத்தோட வைபவம் அத சொல்ற. அதற்கு வேற ஆழ்வார் சாதிச்ச அந்த திருப்பேரை எப்படி இருக்குங்கிறதுக்கு பிள்ளை குழா இளையார் தொழியுமரா திருப்பேரையும் செயல்பட்டானே. அற்புதமான அனுபவம் குழந்தைகள் விளையாடுற சத்தம் ஓடி பிடிச்சு விளையாடுறது, கபடி விளையாடுறது, உற்சவ காலங்களும் கிராமங்கள் உண்டு. ஏன்னா அந்த பந்தல் தான் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க குழந்தைகள்ல ரோட விளையாடுது. இந்த உற்சவம் மேல பந்தல் பிரம்மாண்டமா போட்டுப்பா, இந்த பந்தல ஒண்ணு கொண்டு பிடிச்சி விளையாட இந்த டூட பிடிச்சுக்கிறது பழக்கம் எல்லா உற்சவங்கள். அந்த பிள்ளை குழா விளையாட்டு அந்த பெருமாளுக்கு போக்கியமா இருக்கா. பிள்ளை குழா விளையாட்டு திருவாரூர்ல திருவாரூர்ல வியாக்கியான அந்த பிள்ளைகள் விளையாடத்தை கூட என்ன சொல்றானா, எம்பெருமானுடைய குணத்தை சொல்லக்கூடிய காதைகளை பாடிட்டு விளையாடுறாங்க. பரம பரமங்கிட்ட குணானுபவங்களை இருக்கக்கூடிய அந்த கிரீடாதிரி ஒன்று பெருமாளுக்கு பெருமாள் முதல்ல தெரியாதான் ஆழ்வார் பாடினா. உடனே ஆழ்வார் பாடுறது கேட்டவுடனே பெருமாள் சொன்னா பார்த்து கொஞ்சம் தள்ளி கும்பும் நேர் எதிரே இருந்தா அதை கேட்க முடியல. பிள்ளை குழா பரம புருஷ சுவாமி பரம புருஷ குணானுபவத்தை சொல்லக்கூடியத சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த குழந்தைகள் இந்த விளையாடு பழக்கம் இந்த கபடியில ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இந்த காணி இருக்கும் பூஜை பிடிச்சு போறாரு. அப்ப அவரு சத்தம் விட்டு போவா. இப்ப இன்டர்நேஷனல் கபடி கிட்ட ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சத்தம் போடுறாரு. அது விஷயமா இருக்கு மாதிரி அந்த ஊர் பசங்க விளையாடுட்டு எல்லாம் பெருமாவுடைய குலத்தை சொல்லி விஸ்வம் விஷ்ணு பேர் வச்சுப்பாங்க. ஏ விஸ்வம் விஷ்ணு வழக்காரெல்லாம் ஒரு சிக்கிடா. அதுக்கு மேல கோஜத்தை இதனால ஒரு சிட்டு கூட கஷ்டமான பேர் வச்சுக்க மாட்டான், சுலபமான பேர் வச்சுக்கோங்க. பாட்டி பேருவன் ஏன்னா ஒருத்தர் ஒரு பேர் சொன்னா மனசு சிக்ஷா நரசிம்மன் ஈடுபாடு, வடுவு அதனால ராகவன் ஈடுபாடு, சம்பத்து யாரோ திருநாராயணன் சேவிச்சு போனா செல்ல பிள்ளை பேரை சொல்லி சம்பத்து வச்சுருக்கா. சம்பத் நண்பராகவன் வி கே சுந்தர் யாருமே சம்பத் நண்பராகவன் தான் யாருக்கும் தெரியாது, ராகவன் தான் தெரியும். ஆனா அது நல்ல வேலையா கூப்பிடுற பேர் சுருக்கமா இருந்தாலும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ராகவன் கேள்வி. ஆனா அஜய் சூ சூ அப்படிங்கிற பேர் தான் சுதர்சனாச்சாரு பேரு தரமா கூட முடியல அந்த மாதிரி அந்த குழந்தைகள் விளையாடத்தை கூட சுவாமி திருமாராயிருக்க பிள்ளை குழா விளையாட்டு தொழிலா அதை போய் ஆழ்வார் சொல்வாரேனா, ஆழ்வார் காலத்துல குழந்தைகளுடைய விளையாட்டு துணி கூட பரவ குணானுபவ துணியா கேட்டு அந்த சத்தங்களை உடைத்தான பிள்ளை குழா விளையாட்டு தொழிலா திருப்பேரையில் சேர்ந்த நாடேன்னு எந்த பேர அனுபவம் அதுல போய் அவர் பராமரிச்ச நாய்க்கு அனுபவம் அந்த ஊர்ல கொண்டு போய் சேரும் போது அதுல அனுபவிச்சதா ஆழ்வார் அந்த மாதிரி செஞ்சிருக்க அனுபவம் நினைச்சது ஆழ்வாருக்கு. சுவாமி சாதிக்கிற பிரகாஷ் சுவாமி வெள்ளை துணி சென்று திருநாள பிரசங்கத்தாலே மோகம் தெரிந்து அந்த மாதிரி பிரிஞ்சு நின்றவர் திருநாம பிசங்கத்தாளுடைய முகம் தெளிந்து அவருடைய தாமரை கண்ணன் முதலான தன்மைகளாலே தாம் அபகிருதராத வழியை பேசிக் கொண்டு ஸ்வகோகுல்வ பிரகடன் தான் லட்சகண்கத்த நன்னா காமிச்சில் இருக்கக்கூடிய பெருமாள் சென்றிருக்கிற பெருமாள அந்த மகாகுணத்தை ஆழ்வார் அனுசந்தானம் செய்தனாம். உடனே பெருமாள் தன்னுடைய வைபவங்கள் தான் காண்பிச்சானா, தன்னுடைய வீர செயல்கள் தான் காண்பிச்சான். அந்த வீர செயல்களை பார்த்துட்டு அவருடையதான செய்தனின் சிறு சேவகம் இல்லையா, சிறு சேவகம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் வியாபாரி, அந்த சேவகம் வீர சங்கங்களுக்கு பல்லாண்டு பாடி அதை மங்களாசாசனம் பண்ணி அந்த வைபவங்களை பேசினாராம். திரிவிக்ரமனா உலகத்தை அடைந்த நீ மட்டும் வளரல, எல்லாரும் பெருமாள் வளர்கள் வளர்கள் உபன்யாசம் பண்ணிட்டு ஆழ்வார் சாயத்திலாம் பெருமாள் மட்டும் வளரல, கூட இருந்ததெல்லாம் வளர்ந்தது, அவர் திருமேனியில் இருப்பவை அனைத்தும் வளர்ந்தது. ஆழிகள சங்கும் திருமழ இசை வாழிகள கண்டும் வாழுமழ, யாராவது இதெல்லாம் பற்றி மங்களாசாசனம் பண்ணாரா? ஆழ்வார் சொன்னதான் பேசினாராம். பெருமாள் மட்டும் பெருமாளுக்கு முன்னே ஆழ்வார்கள் வளர்ந்தார்கள், திருவாரி ஆழ்வார் வளர்ந்தார் ஆழியழ சங்கும் மிருதமிழ இசை வாழியழ, அவனுடைய சமிருத்தியிலே இவர்கள் குறைப்பர்கள், அவன் சமிருத்தியிலே இவர்கள் சந்தோஷராதர்கள், அவன் வளரும் முன்னே இவர்கள் வளர்வர்கள். ஆழியழ சங்கும் மிருதமிழ இசை வாழியழ, எங்க பார்த்தாலும் வாழி வாழிங்கிற கோஷம் விஷயனுடையதாக போற்றிங்கிற சத்தம் கேட்டு நம்பும் வாழ்வழ அந்த மோழையழ முடி பாதவழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. உடனே அந்த மசன ஞாபகம் வந்துதான், ஹீரா தீர மந்திரமடைய வச்சு கடையலாம் பெருமாள் தேவர்கள் அசுவால் தான் ஒரு பக்கம் இருக்க பெருமாள் தான் ரெண்டு ரூபம் வெட்டுன்னு ரெண்டு பக்கமும் நின்று பின்னால் இருந்து அந்த மந்திரமடைய நான்கு கைகளால நன்னா தாங்கிட்டு தான் உட்கார்ந்துட்டான். கீழே கூர்மமா போய் அந்த மலையை தாங்கிறான். அந்த சமயத்துல அந்த வாழ் மஞ்சள மலையை வச்சு கடையும் போது பெருமானும் தன்னுடையதான வீரியத்தாலே கடையான், வாழால ஒன்றும் பண்ண முடியல, இவனும் தன்னுடைய அம்சமாக அவர்களுக்குள்ள ஆவிர்வவிக்கவே கடைஞ்சான் ஸ்ரீபாகவதம். அந்த மாதிரி கடையும் போது மலை இப்படியும் அப்படியும் சுழல்தான், கடலுள் மாறி சுழன்று அழைக்கின்ற ஒளி, அதனாலே சந்திக்கக்கூடிய சப்தம். அந்த வேகத்துல அந்த கடல்ல வந்து எல்லா நதிகளும் சேர்ந்தது, கடல் சமுத்திரங்கள்ல வந்து எல்லா பார்க்கடலத்தான் கிடையாது, அந்த சுழற்சியானது எல்லா சமுத்திரங்களையும் கடல் சுத்திட்டு அந்த மாதிரி சுத்தாச்சு. அந்தந்த சமுத்திரங்கள்ல வந்து நதிகள் நிறைய சேர்ந்தது, அந்த சமுத்திர ஜலம் அப்படி கடையும் போது சுத்த சுத்த இப்படியும் அப்படியுமா சுத்தது, அந்த சுத்தர வேகத்துல நதிகள் வந்து சமுதிரத்துல சேர்றது பாருவோம், அதை மிஞ்சி இந்த கடல் பொங்கல். இந்த ஜலம் சுத்தும் போது எதிரில் அணை நிற்க நேரத்தே நிற்க அந்த ஆறுகள் மலையை நோக்கி போகும், ஆறு மலைக்கு எதிர்ப்போடு முடியும், சாதாரணமா மலையிலிருந்து சமவெளிக்கு வந்து சமுத்திரத்துல ஆறுகள் சேர்ந்தது. ஆனா இந்த சமுத்திர மசனத்தாலே ஆறுகள் மலையை எரித்து போகும்படியான சப்தம் கேட்கிறது, ஆறு மலைக்கு எரிந்தோடு மொழி. இன்னொரு சப்தம் என்ன கேட்டுதான், அறவூறு சுடாய் மலை செய்யும் மொழி, பாதுக்கிய சுற்றி கட்டியிருக்காங்க மசர மலையை சுற்றி, அது பிரம்மாண்ட பாம்பு, இது பிரம்மாண்ட மலை, அறமூறு சுடாய் மழை தேய்க்கும் மொழி, அதுக்கு அறிக்கிறதுக்கு சொல்லி விட்ட மாதிரி இருக்கு, அறமூறு சுடாய் மழை தேய்க்கும் மொழி, அதை இப்படி அப்படியே இருக்கே அந்த நாகத்தோட அந்த இதுவானது தோளானது மலையோட தேயல சப்தம் பிரம்மாண்ட சப்தமா இருக்கு இல்லையா, அறமூறு சுடாய் மழை தேய்க்கும் மொழி, கடல் மாறி சுழல் அழைக்கின்ற ஒளி, கடலை போய் அப்படின்னு சொன்னாச்சே தயிர் கடையை சப்தம் மாதிரி ரொம்ப பெரிய சப்தம், சுழல் அழைக்கின்ற ஒளி அப்பன் சாடுபட அமுதம் கொண்ட நான்றே அழ்வார் அந்த வீர செயல்கள். அது மாதிரி உன்னுடைய மல்லர் தக கதந்த ஒளி, அந்த மல்லர்கள் யுத்தம் அணுகு ராவன் தாமராவனை யுத்தத்துல அந்த யுத்தம் பண்ண சத்தங்கள் இவைகள் தான் கேட்டதுன்னு பெருமாளுடைய ஆச்சரியமான வீடைகளை ஆழ்வார் மங்களாசாசனம் என்றால் ஆழியா இந்து பெருமையா என்பதற்கும் இவருக்கு எந்தெருமான் விஜய பரம்பரையை காட்டி கொடுக்க கண்டு தான் எந்தெந்த சமயத்தில் யாரார சோம்பதை காண்பிச்சானா அந்த விஜயங்களை அனுசந்தித்து விட்டபானாம் விக்ராந்தியாரிகளாலே சக்கரவர்த்தாலே புத்தி கிரம பிரகாசகன் தான் எவ்வாறு எவ்வாறு காப்பாற்றுவேன் திருக்கிரமாவதாரம் செய்தேன் தேவர்களுக்கு ராஜ்யத்தை வீட்டுக் கொடுத்தேன் ராமாவதாரம் பண்ண ராமன் ரஜிச்ச தேவதைகளுடைய பயம் போச்சு கிருஷ்ணாவதாரம் பண்ணேன் இத்தனையும் காண்பிச்சாலும் அமுதமசலம் பண்ணேன் தேவதைகளுக்கு அமுதம் கிடைக்கும்படியா பண்ணேன் அசுரர்களை ஜெயிக்கும்படியா பண்ணேன் தானே கண்டத்தை பிரகாசப்படுத்தினாலாம் பெருமாள் ஆழ்வாருக்கு அதற்கடுத்த திருவாயுமையிலே அவருடைய குணங்களை பேசினர் இந்த அவதாரம் பண்ணான் இவனை தவிர வேற யாரையாவது ஆசிரியிக்கலாமா கற்பார் அவபிராடு எல்லாவற்றையும் கற்பரும் எல்லாத்தையும் புட்பா முதலா புள்ளெரும்பாள் ஒன்றிய நற்பாளை யோக்கி இருப்பாளும் சராசன புத்தமும் நற்பாள் புத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடையன்னு சாந்தாணி கந்தோக மகாபுரத்தின் சுவாமி பாலகாசன் சாதிக்கிறார் அந்த மாதிரி அந்த சராசனங்களை பயந்த தேடினு சாந்தாணி லோகம் அடைகிச்சான்னு சாதிச்சார் அந்த மாதிரி அயோத்தி நகர வாசிகள் புல் பூத்த அத்தனைக்கும் ஒசந்த லோகங்களை தந்த அந்த பெருமாள் அவன் இருக்கும் போது கற்பார் ராமபிராடை எல்லாம் மற்றும் கற்பரோ நற்பால் அயோத்தியில் வாழும் சடாகம் முற்றமும் நற்பால் குறித்தன நாட்டுகளார் பெற்ற நாட்டுடே அந்த வைகுண்டம்னு காஜ்ய வைகுண்டத்துக்கு அடைவித்தா அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சாதிக்கிறார் நாட்டிலிருந்து படாதப்பட்டு மனுஷருக்கா நாட்டை நதி மலக்கரையில் அழித்தது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லாம் பற்றியும் கேட்படும் கேட்பார் திருசுலி திருநை வசுகடை எதையும் கேட்பார் பகைவன் சிஜ்வாளர் திருவுடிதார் பாலடைந்த தந்தை எரிவாரை அறிந்துமே நீ சொல்லிட்டு மாயவர்காலண்டியாவரோ நீ சொல்லி பெருமாளுடையதான அந்த குணங்கள் பெருமாளுடையதான குணங்கள்ல ஈடுபட்டு இவனை தவிர யாரையும் ஆட்சியிக்க முடியாதுங்கிற விஷயத்தை சொன்னான் அகிலகந்து ஸ்நேகிப்ப பிரகடன் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் ஸ்நேகம் உள்ளவன் தத்த அந்த திருவாயுமையில காண்பிச்சாலும் அங்கடாசாசனர் ஆழ்வார் அதன் பிறகு எந்தெருமானுடையதான பாவரும் ஊவலரும் படைத்த பத்மநாதாவோ பாவரும் ஊவலரும் அடித்த பத்த மாதாவோ அலர்ந்த பத்த மாதாவோ தாமரை கண்ணாவோ தனி எத்தனி ஆளாவோ தாமரை கையாவோ ஒன்று எண்ணுகோள் சேர்ந்ததுவேன் உன்னை எப்பப்பா வந்து சேர்ந்ததுன்றத்தை காண்பிச்சர் ஆழ்வார் பேசினர் உன்னை எண்ணுகோள் சேர்வது என்று கூப்பிட்டு நாவி பத்மோஜ்வலாதிகளாலே சஜன ஆக்கிரந்த உபசாமகன் தன்னையே நினைத்து முருகக்கூடிய பக்தர்களின் ஆர்த்த துவனியை சமிப்பிப்பவன் ஆக்கிரந்த அவர்கள் அழுவதை சமணப்படுத்துபவன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்பவன் கட்ட அந்த திருவாய் வழியில பெருமாள் காண்பிச்ச அதன் பிறகு தாம் அவ் அழகுதந்திலே பாதகத்தன் கழுத்தின உருவு வெளிப்படாய் அதற்கு மேல என்ன பண்ண திருவாயுன்னு கிடைக்கல கஷ்டமாயிருக்கான் அவருக்கு அந்த சமயத்துல என்னடா அதை இவ்வளவு கஷ்டமாயிருக்கேன்னு நினைச்சேன் பெருமாள் தன்னை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கான் பெருமாளுடையதான திருமேனி திருமுக மண்டலம் இவருக்கு ஞாபகம் வந்தான் இந்த திருமுக மண்டலத்துல கண்கள் கண்கள் தெரியும் தான் திருமூக்கு திருநாசி தெரியும் தான் அதன் பிறகு அவனுடையதான மந்த பிதம் தெரியும் தான் அவனுடையதான திருப்பவளங்கள் தெரியும் தான் திருச்செடிகள் தெரியும் தான் அதெல்லாம் அந்த மாதிரியே தெரியலையாம் இவரை வதம் பண்றதுக்காக வத பண்றதுக்காக வதம் இல்ல வர இவரை இன்ப பண்றதுக்காக அந்த மாதிரி இருக்கான் அது சாதிச்ச ஏழையடாவிங்கிற திருவாய் மொழியில ஏழையடாவி ஒண்ணும் இதை கூற்றங்களோ அறியே எல்லாருக்கும் ஒரேவன் தான் லோகம் மக்களுக்கும் எனக்கு ரெண்டியவன் வந்துங்கிற மாதிரி இருக்கினர் இதை கூற்றங்களோ அறியே நான் ரொம்ப ஏழைய ரொம்ப ஒழுங்கில்லாதவன் எந்த சக்தியும் இல்லாதவன் பலத்தாலே சூன்யமானவன் என்னுடைய பிராணனை ஹிம்சிக்கக்கூடிய ரெண்டு யமன்கள் மாதிரி இருக்கு அதான் தெரியல ஆழியர் கண்ணவிலான் திருக்கண்களோ அறியே எம்பெருமானுடைய திருக்கண்கள் திருக்கண்களா இத ரெண்டு யமனம் தெரியலையே என்னென்ன ஈடுபட்ட அது அழகா பாசுரம் என்ற ஒரு வாசனத்துல எல்லாத்தையும் சக்கரதம் பண்ணி காண்பிக்கிறார் ஆழ்வார் அதுல சொல்லும் போது ஒரே பாதகத்தில் காண்பிக்கிற கோழிகளை தாமரையும் கொடியும் பவடமும் இதுவும் கோழிகை தன் உத்தவும் சளியும் குளிரும் ஆண்டினையும் முதல்ல கண்கள் தாமத மாதிரி இருக்கான். அவருடையதான பெருமாளுடையதான திருமூக்கு கற்பக கொடி மாதிரி இருக்கான். பெருமாளுடையதான தொண்டை திருப்பவழங்கள், அதை சொன்ன திருப்பவழங்கள் எப்படி இருக்குன்னா பிரபாதம் பவள கொழும் துண்டம் மாதிரி இருக்கு. அதன் பிறகு பெருமாளுடையதான கண்ண பெருமானுடைய புருவமானது மன்மசனுடைய வில் மாதிரி இருக்கு. அவனுடைய முருவன் ஸ்மிதம் அது முத்துக்கள் மாதிரி இருக்கு, அவன் சாத்திருக்கிற முத்து மாதிரி இருக்கு. அவனுடைய திருக்குண்டர காதுகள் மகரம் தழைக்கும் தருள்கள், மீன் தழைக்கக்கூடிய தளிர்கள் மாதிரி இருக்கு. இந்த மீன் மாதிரி இருக்கிறது குண்டலம், மகர குண்டலத்தன் சொல்றதும் மகர நெடுங்குழைக்கால செந்திருப்பே அந்த மாதிரி மகரமாவும் இருக்கக்கூடிய குண்டலம் சாத்திருக்கிற அந்த மகர நெடுங்குழைக்கால இந்த மகரங்கள் புரிந்து இருக்கக்கூடிய குழையை உடைய திருச்செடிகளை உடையவர் நெடுங்குழைக்காலன் அவருக்கு பேர். அந்த மாதிரி அந்த மகரம் மாதிரி மகரம் சேர்ந்திருக்கக்கூடிய தழு மாதிரி இவருடைய திருச்செடிகள் குண்டலம் சாத்தின்னு சேர்ந்ததெல்லாம் அந்த பெருமாளுடையதான திருவுங்கள் நிச்சயானது எப்படி இருக்குன்னாக்க ஒரு அட்டமி சந்திரன் மாதிரி இருக்கு. இந்த அட்டமினாக்கா கிருஷ்ணாஷ்டமி சொல்லக்கூடாது, சுக்லாஷ்டமி வரணும். அந்த மாதிரி சுக்லாஷ்டமி அட்டமி சந்திரன் மாதிரி ரெண்டுமே மத்தியமாவா இருக்கிறவர் அது ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்ற அத ஒரு பாஜகத்துல ஒருவர கோழிகை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோழிகை தன் முத்தமும் சரியும் குளிர் மாந்திரையும் கோழிகை கோழ் இழையாவுடைய கொழுந்தோனி வட்டம் கொள்ளும். அதனால கிரகம் கோழ்நாக்க கிரகம் அர்த்தம், அட்ராக்டிவா இருக்கிறது ஒரு அர்த்தம், அழகான அர்த்தம். கோழ்நாக்க ஒரு கிரகங்கள் ஒரு கிரக கூட்டம் மாதிரி இது இருக்குன்னு அர்த்தம். இவர் விஷயத்திலே அழகு மிகுந்து அழகாலே என்னை வதை செய்யும் ஒரு கூட்டமான சமூகம் சேர்ந்த ஒரு முகமாக எந்தது மாந்திரமும் அப்படின்றதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தசகத்தில் ரொம்ப நேரம் அனுபவிக்கிறார். அதனால என்ன சாதிக்கிற ஆழ்வார் அப்படின்றத சுவாமி சாதிக்கும் போது பதகாக சுவாமி தன்னிலே பாதகத்தம் கலசின உருவு வழிபடாய் நோவு வழியில வழியை சொல்லிக் கொண்டு அவைகள் தன்னை விஞ்சி கந்தத்தை சொல்லி அமனோபோதரத்த சங்காரத்தையே பத்மா தியாக தியாகாதமான விகாரிகளாலே அவருடைய ஸ்ருதி விஷத தனுத்துவம், அதாவது ஸ்ருதி விஷத தனுத்துவம் நெஞ்சிலே நினைவிலே நிற்கும்படியான தெளிவான திருமேனி அளவுடையவன் கத்த அனுபவிச்ச ஸ்மிருதி விஷத தருத்தம் நினைக்க தெளிவான திருமேனி உள்ளவன் ஸ்மிருதி விஷத தருத்தம் அதை அனுபவிச்ச ஆழ்வார். அதன் பிறகு விசித்திர ஜெகதாதாரதையை அனுசந்தித்து மாயா வாமணனே மதுசூதானி அருளாய் தீயாய் நீராய் மிதனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மட்டுமாய் முற்றுமாய் நீயாய் நீங்கிற வாசகத்தாலே மாயாவாமணனே என்ன பண்ண அப்படின்னா அவ்வைத்தியாரே விசித்திர ஜெகதாதாரதையை ஜெகது ஆகாரதையை அனுசந்தித்து ரொம்ப அழகான பாசகங்கள். என்ன சாதித்தன்னா அந்த பெருமாள் என்ன காமிச்சா அப்படின்னா தீயாய் நீராய் இரனாய் விதும்பாய் காலாய் இருக்கான் ஜெகதாகாரத்தை அனுசந்தானம் பண்ண அதற்கு மேலே ஜெகதாகாரத்தை அதுக்கப்புறமாக தன்னுடைய விசித்திர விபூதி மத்தம் சேதனர்களாகவும் இருக்கான் தாயாய் தந்தையாய் மக்களாய் மட்டுமாய் மட்டுமாய் ஆக ஜெகதாகாரத்தையை காண்பிச்சு நீயாயின் இந்திரவாணிவை என்ன நியாயங்களேன்னு என்ன சொன்னா ஜெகத்து ஜெகன்மயமாகவும் இருக்கான் ஜெகத் சந்திரனாகவும் இருக்கான் என்னை வசப்படுத்துவதற்காக அழகான திருமேனியும் உடையவனாக இருக்கான் ஜெகத் சந்திரனாக ஜெகதாற்பட்டனாகவும் சேவதா இருக்கான் ஜெகதுருவாகவும் இருக்கான் என்னை வசப்படுத்த ரொம்ப அழகான திருமேனி உடையவனாகவும் இருக்கான் அப்படின்றத ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற அந்த திருவாழ்வியில உடனே அதன் பிறகு இவருக்கு சரி இவ்வளவெல்லாம் பிரபாவம் உள்ளவன், லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கான், நன்னா வித்வான்கள், நன்னா கவி சொல்ல வல்லவர்கள், கவிதா சாமர்த்தியம் உள்ளவர்கள், அவளுக்கே நான் பாடுவோம்னு சொல்லி ஒரு பாசுரம் வாங்கிக்க கூடாதா? அவளெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட வந்து எங்களுடைய புகுந்து யானாய் தன்னை தான்பாய் தென்னாவின் வெண்ணம்மா திருமாளின் தொழையாடின் பின்னால் சாய்க்கப்படுற அந்த யானாய் தன்னை தான்பாயோட விட்டாலே இந்த திருவாய் மனம் அதை சாதிக்கிற என்னைக்கும் என்னை உயர்கொண்டு நோகிய அன்றைக்கண்டு என்னை தென்னாக்கி என்னால் தன்னை இன்றமை பாடிய இஞ்சனை ஆதியா என்ற என் சோதியை என் சொல்லி இருக்கணும். பெருமாளுடைய வைபவத்தை சொல்லி என் சொல்லி இருப்பா என்ன சொல்லி முடிக்க முடியும்? வேதங்கள் சொல்ல முடியாம பின்வாங்கிய விஷயம் மனசு வாக்குகளோடு சேர்ந்து முழுக்க அனுபவிக்க முடியாத விஷயம் அதை யான் என் சொல்லி நிற்பன் அதை சொல்லும் போது என்றைக்கும் என்னை உயர் கொண்டவன் என்றைக்கும் என்னை உயர் கொண்டவன் உயர் கொண்டு போகிய அன்றைக்கண்டு இன்னைக்கும் என்னை ரட்சிக்க வேண்டிய எம்பெருமான் அன்னைக்கு அவ்வப்போது என்னை தன்னாக்கி தன்னை என்னாக்கி ஏகானம் பண்றார் என்னை தன்னாக்கி தன்னை என்னாக்கி பாடினது நான் இல்ல அவன் அவன் எங்க பாடினான் தன்னை என்னாக்கி பாடினான் என்னால் தன்னை இத்தனை பாடிய ஈசன் தன்னை பாடிய ஈசன் என்னால் தன்னை பாடிய ஈசன் என்னால் தன்னை தமிழ் பாடிய ஈசன் என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசன் என்னால பாட வச்சா ஆழ்வார் செய்யக்கூடிய ஒரு சாட்சி கத்தியாகும். முதல்ல கத சந்தியாம் உபாதிஷே அதை சொன்ன பழக சந்தியாம் உபாதிஷே பொய்நின்ற ஞானமும் பொல்லா உருக்கும் அழுக்குடமும் மெய்நின்ற நீர்மை நியாபுராமை மெய்நின்று கேட்டருளாய் அங்கே செய்யும் விண்ணப்பமே நான் பண்றேன் இல்ல அது அதுக்கப்புறம் இத்தனை ஆயிட்டு கொஞ்சம் சாத்திகாரம் உடனே பண்றோம் நம்ம ஆழ்வார் சில நேரம் கேட்டு பண்ண பகவானேவியாம் ரூபம் தீர்த்துவந்தி சுசேனங்கிறேன அனைவரும் ஆத்மனா கத்ரா என்னால் சொத்தை சுப்பீட்டையே செயலேவ காரேட்டி ஸ்வாதாதனம் இல்லையா ஆதாரம் அவனுடைய கைங்கத்தை அப்படிங்கிறது தன்னை தான் பாடுதல் தன்னை என்ன பாடினா இந்தமை பாடிய ஈசன் அப்படின்னு சாத்திகம் இதுலயே காரியடின்னு காரியத்தை வாங்கிட்டு இதுலயே காரியடின்னு யானா தன்னை தான் பாடிதா காரியத்தை வாங்க சொன்ன அந்த மாதிரி பெரும் ஆழ்வார் பண்ணதாக ஒரு சாத்திக தியாகம் இது ஆனா அது சாதாரணமான சாத்திக தியாகம் இல்லை நாம் பகவான சொன்னியாம என்ன அனுசந்தானம் பண்ணணும் காமிக்கிற இவன் என்ன பண்ணா என்றும் என்னை உயர் கொண்டு போகிய ஈசன் எப்ப பார்த்தாலும் உபகாரம் பண்ணவன் அவன்தான் எல்லா உஜீவனம் பண்ணவனும் அவன்தான் உபகார பரம்பரைகள் அத்தனையும் நடிக்கிறார் ஆழ்வார் அந்த பெருமாள் என்ன பண்ணிருக்கணும் அவ்வப்போது எனக்கு ஒரு அனுகிரகம் பண்றான் முதல் பாசனம் பண்ணட்டு அன்றைக்கு என்னை தன்னாக்கி என்ன தன்னை இன்கவி பாடினார் அது முடிக்குது மறுநாள் விடுமின் உத்தவம் பாடணும் அன்றைக்கு என்னை தன்னாக்கி என்ன தன்னை இன்கவி பாடினார் அது முடிக்குது அடுத்த நாள் அன்றைக்கு என்னை தன்னாக்கி என்ன தன்னை இன்கவி பாடிய ஈசன் இந்த மாதிரி நூறு நாளானா நூறு நாள் இல்லை நூறு தரம் நூறு திருவாய் ஈசன் பதினாவதியா அதை சொன்ன ஆழ்வார் அன்றை கண்டு அவ்வப்போது எந்தெந்த சமயத்தில் என்ன அனுபவம் கொடுக்கணுமோ அப்ப முதல் பிரிவு அஞ்சலியா மடனாரா இன்னொரு பிரிவுவே அந்த மாதிரி அந்த இது ரெண்டாவது வாயும் திரையோடும் காணும் இந்த மாதிரி 10-12 பிரிவுகளை கொண்டு இந்த திருவாவளி மொத்தமும் பாடி வச்சான் அன்றைக்கன்று என்னை பொருளா தீயா என்ன சுவாமி இந்த பொருளாக்கி தன்னை என்னுடைய தாய் அன்று புறம்போக புணர்த்ததன் செய்யா என்ன பாசனம் சுவாமி இது இந்தன்னை பொருளாக தன்னை என்னுடைய தாய் அன்றென்னை புறம்போக புணர்த்ததன் செய்வா இந்த எண்ணெய் பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தா அந்த எண்ணெய் புறம்போக புணர்த்தது என் செய்வான் அல்வார் கேட்கிறார் இல்லையா அன்றைக்கன்று என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இந்த வழிபாடு எரிச்சன் அவன் என்ன பண்ணுவேன் ஆதியாய் என்ற என் சோதியை என் சொல்லி நிற்பன் ஆதியாய் நின்ற சோதி ஆதியாய் நின்ற என் சோதி ஆதியாய் உலகத்து நின்ற சோதி ஆதியாய் எனக்கு நின்ற என் சோதி எனக்கு ஆதியா என்றார் அது என்ன சுவாமி உமக்காரினா எனக்கு ஆதினா இந்த மாதிரி பாசுரம் பண்ணி மொழியான ஆதியா இருந்தோம் எனக்கு கரண கடையவரங்களை கொடுத்த ஆதியானம் என் வாய பிரேச வச்ச ஆதியானம் சரியா யோக்த பிரதிஷ நம்ம வாஜபிமா சுத்தா சஞ்சீவிய செய்கிற சக்திதர சுதாம்னா நம்ம பகவதே புருஷாய அனுசந்தானம் பண்றா சிவன் அந்த மாதிரி சொல்ற ஆழ்வார் என்னை தன்னாக்கி என்னால் தன்னையின் கவிபாடியை என்ன பெருமா ஆழ்வா இருக்கானா எத்தனையோ இருக்கா சுவாமி அவள் விட்டு என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த விபாடும் பரம கவிகளால் தன்னை பாடுவியா நின்று நன்கு வந்து சுவாமி நன்கு வந்து நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்புகள் பாடிய வைகுண்டநாதனே வேற திருமான சொல்லியா வைகுண்டநாதனே அதை பண்ணாங்க மற்றவர்கள் யாருன்னா டூப்ளிகேட் சொன்னா டூப்ளிகேட் இல்ல உங்களுக்கு திருமாலா பாட வச்சான் இருந்தாலும் மொத்தத்துக்கு உங்களோட முக்கியவர் வைகுண்டநாதனே பரஸ்பரத்தை அனுபவிச்சனோ உயர்மர உயர்மர உடையவன் எவனவன் மயனர மதினரம் உருவினன் எவனவன் அயல்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அவன் வைகுண்டநாதன் அவன் செய்வது சுடரை தொண்டரன் மன்னனே மயவர மதினரம் அருளினன் மயவர மதினரம் அருளினன் என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கவி பாடியை ஈசன் அவன் செய்வது சுடரை தொழுந்தழன் மன்னனே இல்லையா அதை சொல்ற வைகுண்டநாதனே மயவர மதினரம் அருளினன் அவனே தன்னால் என்னை என்னால் தன்னை இன்கவி பாடியை ஈசன் சொல்லக்கூடாதான் ஆடிக்காண்பே நித்யாமி பாடி அலட்சுவன் தானேன் ஆராதியா சொல்லலாம் வராதாவிற்கு இந்த மாதிரி வரம போட்டு அவர் ஒரு பாசனம் பண்ணக்கூடாதோ அவர் பண்ணதே அப்பூஜர் தமிழாவராம் ஏதி மதுரம் முதராட்சிடம் ஆரோக்கிய கவிதா இவர் பாடினார் அன்றை கண்ட என்னை என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கவி பாடியை அழ்வார் சரிக்கிறேன் இன்கவி பாடும் பரம கவிகளா தன்னைத்தான் பாடுவியா நின்று சுவாமி தப்பா சொல்லிட்டு பாசுரம் திருத்தம் தப்பு கிடையாது பாசுரம் யார் எங்க சொன்னாலும் தப்பறான் இந்த விபாடிய இந்த விபாடும் பரம கவிகளால் தங்கவி தான் தன்னை பாடுவியா நின்று அழகான பாசுரம் தங்கவி தான் தன்னை பாடுவியா என்ன சொல்ற ஆழ்வார் இன்கவி பாடிய ஈசன் சொல்ல உங்கவி என்னை பாடுவித்தான் சொல்லல என்ன பாடுவித்தான் சொல்லல இங்கவி பாடிய ஈசன் பகவான் காரை ஏற்றின்னு சொன்னார் சுவாமி ஆனா மற்றவாழ் சொல்லட்டே அவளுக்கு இந்த என்ன மாதிரி ஞானம் கிடையாது இங்கவி பாடும் பரம கவிகளால் தன்படி தான் தன்னை பாடுவியா என்றனர். அந்த பாடுவியா சொன்னார் கர்மணி பிரயோகம், இங்க கர்த்தனி பிரயோகம், இன்கவி பாடிய ஈசன் அவன் பாடினா நான் பண்ணல, அதுதான் யானாய் தன்னை தான் பாடி. இந்த தான் பாடி விளக்கம் யானாய் பாடினது விளக்கம், என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இத்தமிழ் பாடிய ஈசன். ஆழ்வாருடைய பாசனத்திலேயே ஒரு பதம் இன்னொன்று வியாக்கியானமா இருக்கு. இந்த முதல்ல விவரணம் சொன்ன அந்த சுருக்கம் சொன்ன அந்த மாதிரி இந்த தசகத்துல எந்தெருமான் உன்னை கொண்டு ஒரு தன்னை பாடிந்தானே அதை அனுபவித்தார் ஆழ்வார். அந்த நிர்மாணம் எப்பேற்பட்டவன்னா எந்தைத்து நிலையில் தம்மை கொண்டு இத்திருவாய்மொழி பாடுவித்துக் கொள்ள தம்மை இங்கு வைத்து ஆக திருவுள்ளம் பற்றின எம்பெருமானுக்கு பிரத்யபகாரம் காணாமையாலே ஒரு உபகாரம் அவனுக்கு சொல்லவே செய்யவே முடியாது. சுவாமி என்ன உபகாரம் தரம முடியும்? உஜ்ஜீவன பராங்கணவன் என்கிற சங்காதிருத்தையே சுவாமித்வாரிகளாலே எம்பெருமான் எப்பேற்பட்டவன் சுவாமித்வாரிகளாலே தத்த வாபிம்மனான் அவன் ஸ்வஸ்துத்யாதோ பிரேரகன் என்னத்தை ஸ்வஸ்துத்யாதோ பிரேரகன் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு பிரேரகனா எம்பெருமானே இருக்கான் அப்படிங்கிறத நன்கு உபவாதம் பண்ணது ஆழ்வார். என்ன பாசனம் சுவாமி, ரொம்ப அழகான பாசனம் அது விசாரிக்கிறார். பெருமாளுக்கு இவ்வளவு செஞ்சானே பெருமாள், ஏதாவது தந்தா வைத்து என்னத்தை தந்தது சுவாமி? அதிகமா போன என்னையே தந்தான், அது என்னோட தானே அவனோடது அதை என்ன நான் தான் உதவி கைவாய் என்னுயர் என்ன ஆராய்ந்து பார்த்தா அதுவும் அச்சு அதுவும் என்னுடைய ஆண்டு அவன் தனது அதுவும் என்னோடது இல்ல. யோஜனை படி பார்த்தா அதுவும் அவனோடது. அதனால என்னால் தன்னை பதவிய இன்பறி பாடிய அப்பனுக்கு என்னால தன்னை பாடிச்சிருந்தான அந்த அப்பன் உபகாரங்களுக்கு அந்த பெருமாளுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கு. இந்த ஒண்ணே நான் பண்ணேன், நான் போயிட்டு பண்ணுனேன், அங்க போனா நான் என்ன பண்றது? எதுவும் ஒன்று இது ஒன்றும் இல்லை செய்வது இங்கும் அங்கே, இங்கும் செய்வதில்லை அங்கும் செய்வது இல்லை. இந்த என்னதான் பண்ணுவீன்னா சொன்னது அது போறோம் அதான் சொல்றோம் அப்படின்னு சாதிச்சார் ஆழ்வார். அந்த மாதிரி சாதிச்ச அப்புறம் பெருமாள் தான் திருவாரங்களில் இருக்கக்கூடிய இன்பா காண்பிச்சானா அதை பாசனம் என இன்பம் பயக்க எயில் மலர் மாதரும் தாழ்ந்து வேறுலக இன்பம் பயக்க இந்திரன் வீச்சிலிருந்து ஆழ்கின்ற இன்பியான் அம்புற்று அமர்ந்துரைகின்ற அனுபவிக்கும் திருவாரன் விடை அன்புற்று அமர்ந்து வளம் செய்து கைகொள்ளு கைகொண்டு நாடுகளும் ஆகுங்களோ. இந்த திருவாரங்கள் திருமாவை போய் இன்னைக்கு சேவிக்க போறேன் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதை அனுபவிச்சுதான் பத்தாம் திருவாரியான இன்பம் பயக்கி இப்படி மகோதாரன் ஆனவனை திருவாரன் விடையிலே கண்டு அங்கு எல்லா அண்மையும் செய்ய வேண்டும் என்று மனோபகித்து வைகுண்டேரிக்க போகாதிகளாலே பகவானுடைய ஸ்தோத்திர வேதன பரிகர்த்திருத்தத்தை உருவாதித்தருடனார். பகவான் வேதன பரிகர்த்திருத்தம் ஸ்தோத்ரு வேதன பரிகர்த்திருத்தம் ஸ்தோத்ரு வேதன பரிகர்த்தம் ஸ்தோத்ர வேதன பரிகர்த்திருத்தம் என்று ஸ்தோத்ரு வேதன பரிகர்த்திருத்தம் ஸ்தோத்திரம் பண்றவன் கஷ்டப்பட்டதை பரிகரணம் பண்றவன் தாத்பரியம். அதுதான் மனசுல பட்டது, அது தப்பா இருந்தான் கரெக்டா சொல்றேன். பரிகத்தை உபகாரித்த அறிவினா அந்த மாதிரி ஆழ்வா இந்த பத்து திருவாரூர்களால என்ன அனுபவிச்சிருந்த சாரத்துல சாரமா சொல்லும்போது பக்தர்களுடையதான அனித்த சோரம் சப்தமே தோற்றே இந்தமாக தோற்றத்திலே சேர்க்கலாம். தோதாக்களுக்கு ஏற்படக்கூடிய வியசனத்தை பரிகரித்து தோற்றே விஜயந்தம் தோற்றத்திலே அவர்களை சேர்க்கலாம். இந்த காலத்திலையும் பார்க்கலாம் இல்லையா, சொல்லும் போது கோதா சுகியில சொல்லும் போது கோதாமண்டிய சொன்னா சொன்ன பிரபஞ்சம் வைதேசிக சுகிராம அது புயசீனா வேத வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் கோதாரியை பர்மேஷு மாறு மையமானையும் மாறு சாத்தே என் போல்வார் தோற்றம் மன்னனுக்கு வார்த்தைகள் அலங்கான மகிமை உள்ளவர் அப்படி இருந்தாலும் மௌன குரு உங்களை எத்தி குணா சொல்லியா சோதனம் பண்ண முடியுமா? நீ பண்ணணும். தொத்வேதர் சவுனியவர் முதலாயமான துல்லியார்த்திய மணி மூப்பதை செஞ்சிட்டாலும் என்னுடைய காசு போடுறத மாதிரி ஒரே தொலைவு ஜனனி சொல் அபிட்டவாதாம் வாஜம் பிரசன்ன முதுநாமம் சந்திரன் யாதாத தலையாதாம் சொதுத்தி சததஸ்தன்யேன் சம்பந்தா பிராட்டி இவட திருவா திருவாறு நாச்சியார் திருமொழி அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா நமக்கு சோஸ்திரம் பண்ண முடியாத தகுதி நாமே கவி சொல்ல வந்த தகுதி வருமா? எல்லாத்தினை யோகாதிகளால் சுத்தி கிடைக்கவருடைய அனிஷ்டோரம் கஷ்டத்தை போக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவா இந்த பத்து பத்துக்கு விஷயம் பிரபதன சுலபா அனிஷ்ட யுத்தம் சீரகா பக்தாளுடைய அனிஷ்டத்தை போக்குறவன் இந்த பத்து பாசுரங்கள் நூல் பாசுரங்கள் இந்த பத்தோட சாரங்கட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பாகவதால் அனுகிரிக்கும் மங்களம்